రామానుజదయాపాత్ జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం కలయామి కలిద్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః అంద్రాయర్కుళక్కొడియోడు అణిమామలర్ మంగయొడు అన్బలవీ அவுணர்க்கு என்றானும் இரக்கமிலாதவனுக்கு உறையுமிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையோர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. 108 விதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருநீர்மலை என்கிற உத்தமமான திவதேசத்தினுடைய அனுபவம். அழகிய தமிழிலே ஆழ்வார் நீர்மலையே என்று ஒரு ஒரு பாட்டிலும் மங்களாசாசனம் பண்ணின திவதேசம். திருநீர்மலை அப்படின்னு இந்த திவதேசத்தை சொல்றோம். இந்த வனத்திற்கு காண்டவ வனம் அப்படின்னு பெயர். வனம் அரண்யம் அப்படின்னு சொன்னா காடுன்னு அர்த்தம். காண்டவ வனம் என்கிற காடு, அதன் நடுவிலே தோயாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை. தோயம் அப்படின்னா தீர்த்தம், தண்ணீர், நீர். அத்ரின்னா மலை, தோயாத்ரி அப்படின்னா நீர்மலை. பல பேர் சொல்றா நினைச்சுக்கிறா திருவங்கை ஆழ்வார் இந்த திவதேசத்திற்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்தபோது இந்த மலையை சுத்தி ஜலம் தேங்கி நின்றதுனால ஆழ்வார் இந்த மலைக்கு நீர்மலைன்னு பெயர் சூட்டினார். நீராலே சூழப்பட்ட மலை நீர்மலைன்னு ஆழ்வார் பாடினார் அப்படின்னு சொல்றார். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆழ்வார் இந்த திவதேசத்திற்கு வந்தபோது மலைய நீர் சூழ்ந்துன்றிருந்தது வாஸ்தவம். ஆழ்வார் தான் இந்த மலைக்கு நீர்மலை அப்படின்னு பெயர் சூட்டினார் என்பது கிடையாது. ஆழ்வாருக்கு முன்னாலேயே ஸ்தலபுராணத்திலேயே, ஸ்தலபுராணம் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறபடினால இதே நீர்மலை என்கிற பெயரை தோயாத்ரி அப்படின்னுட்டு சம்ஸ்கிருதத்திலே நீர்மலைன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஆழ்வாரும் அதைத்தான் இங்க காட்டி கொடுக்கிறார். சொல்ல போனா இந்த காண்டவ வனம் என்கிற பெயரை கூட ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே கையாண்டிருக்கிறார். ஆழ்வார்கள் பல திவதேசங்களிலே ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் அப்படியே தமிழ்படுத்தி சொல்றதுன்றது வழக்கம். க்ஷேத்திரத்தினுடைய பெயரையோ இல்லைன்னா தீர்த்தத்தினுடைய பெயரையோ எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி ஏற்கனவே ஸ்தலபுராணத்திலே சொல்லப்பட்டது பெயருக்கு தகுந்தது போல சுத்தி ஜலத்தாலே சூழப்பட்ட மலையாக ஆழ்வாருக்கு சேவை சாதித்த திவதேசம். அதனாலே ஆழ்வார் காலத்துக்கு முன்னமேயே திருநீர்மலை என்கிற பெயர் உண்டு. விசேஷமா இந்த ஊர் பெயரும் அதுதான். எழுதுறது சொல்றது எல்லாமே திருநீர்மலைன்னு தான் சொல்றோம். சம்பிரதாயத்துல ஒரு பெயர், வெளியில ஒரு பெயர் அப்படின்னு ஒண்ணு இல்லாத திவதேசம் இது. பாக்கிறதுக்கு எப்படி இருக்குமா, அந்த காலத்துல இந்த மலையை சுத்தி ஜலமானது அப்படியே ஒரு அரண் போல சூழ்ந்திருக்கும். அரண் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். ராஜாவினுடைய அரண்மனை அந்த புறம் இங்கெல்லாம் பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாளாம், அந்த அரண்மனையை சுத்தி மதுள் சுவரெல்லாம் கட்டி வைக்கிறது போல ஒரு அகழி, அதாவது தரையில ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அது நிறைய தீர்த்தத்தை ஜலத்தை ரொப்பி அந்த ஜலத்துல கொடிய முதலைகளை எல்லாம் வச்சு வளர்ப்பாளாம். யாரான திருடா அப்படி ஏதானும் ஆக்கிரமிச்சு வரபோது எடறி தடுமாறி அதுல ஊழ்ந்துட்டா கூட முதல சாட்டுடும் அப்படின்னுட்டு ஒரு பாதுகாப்புக்காக அரணுக்காக செய்யப்படக்கூடியதான ஒரு ஏற்பாடு. அதுபோல இந்த மலையை சுத்தி தீர்த்தமானது ஒரு அரண் போல, ஒரு வேலி போல பாதுகாப்பா இருந்தது ஆழ்வார் வந்தபோது. அப்படி நீரானது அரண் போல சூழப்பெற்ற மலை, அதனாலே நீர்மலை, திரு நீர்மலை. இங்கே ரெண்டு கோவில், மலைக்கு கீழே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்னும், மலைக்கு மேல இருக்கக்கூடிய மலைக்கோவில் ரெண்டு. பெருமாள் கீழே நின்ற திருக்கோலத்திலே நின்றான் என்கிற பெயரிலே நீர்வண்ணனாக சேவை சாதிக்கிறான். மலைக்கு மேலே இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று மூன்று திருக்கோலங்களிலே மூணு பெருமாள் சேவை சாதிக்கிறார். கீழே நீர்வண்ண பெருமாளை தவிர சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுக்கும் சன்னதி உண்டு. இப்படி மலையடிவார கோயில் மலை கோவில்னு ரெண்டு கோயில் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம். சென்னை பட்டணத்துல நமக்கு ஆச்சரியமா ரொம்ப தூரத்துல இருந்தே கண்ணுக்கு சேவையாகக்கூடிய மலை, ஒரு திருவேங்கட மலை. எப்படி வந்து நமக்கு திருமலையிலிருந்து திருப்பதியிலிருந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் கூட அப்படியே வண்டியில பிரயாணம் பண்ணிட்டு வரச்சியே சேவையாருதோ, ஒரு சோழசிம்மபுரம் திருக்கடிகை மலை கடிகாசலம் எப்படி தூரத்திலேருந்து வரச்சியே நமக்கு சேவையாருதோ, அதுபோல ஆச்சரியமாக சென்னப்பட்டினத்திலே நீண்ட தூரத்திலே இருந்து கண்ணுக்கு அற்புதமா சேவையாக கூடியதான திருநீர்மலை மலை கோயில். இந்த மலையை சேவித்தாலே நம்மளுடைய பாவம் போறதுன்னு ஸ்தலபுராணம் சொல்ல போறது. அப்படி உத்தமமான மலை கோவில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் சென்னை பட்டணத்திலே இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட ஒரு கிராமிய சூழலிலே அழகா ரம்யமா மனதுக்கு ஒரு இதம் தரக்கூடியபடி நல்ல செடி கொடிகள்லாம் படர்ந்து அழகான நிழலோடு கூட நல்ல இதமான காற்றோடு கூட அப்படியே எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடுவது போல எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவ்யதேசம். முதல்ல மலை அடிவார கோவிலை பார்த்துடலாம். மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போறதுக்கு முன்னாலே இந்த மலையை சுத்தி எந்த டைரக்ஷன்ல இருந்து திருநீர்மலை திவ்யதேசத்துக்கு வந்தாலும் தூரக்க நாம வரச்சையே கண்ணுக்கு மலை சேவையாருது, மலைக்கு மேல இருக்கக்கூடிய பெருமாளுடைய ராஜகோபுரம் சேவையாருது. திருவேங்கட மலையை போல திருக்கடிக மலையை போல மலையை சேவிச்சுண்டு பெருமாள் சன்னதியை சேவிச்சுண்டு அந்த பரவசத்தோடே தான் சன்னதிக்குள்ள வரும், ஊருக்குள்ள வரும். ஊருக்குள்ள வந்தாவிட்டு கோவிலுக்கு முன்னால வந்துட்டோமானா நமக்கு இடது பக்கத்திலே புஷ்கரணி, பெரிய புஷ்கரணி, ரொம்ப பெரிய புஷ்கரணி. வலதுபுறத்திலே பெருமாள் சன்னிதி, பெருமாள் சன்னதிக்கு நேரெதிர மலையேறக்கூடிய படிக்கட்டு, மலையேறி போனானா மலைமேல கோவில். இதுதான் அந்த ஊரினுடைய அமைப்பு. ஆச்சரியமா பெரிய புஷ்கரணி, சுத்தி நிறைய படிகள் எல்லாம் இருக்கக்கூடிய பிரசித்தமான புஷ்கரணி. நிறைய படத்துல கூட ஷூட்டிங்ல எல்லாம் எடுத்திருக்கா அந்த மாதிரி ஆச்சரியமான புஷ்கரணி, ரம்யமான இடம். பெருமாள் வருஷத்துக்கு நிறைய முறை இங்கே தீர்த்தவாரி கண்டுள்ளக்கூடிய உத்தமமான பவித்திரமான தீர்த்தம். அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே திருநீர்மலை, நீர்மலையினுடைய அடிவாரத்திலே நீர்வண்ண பெருமாளுடைய கோயில். அந்த நீர்வண்ண பெருமாள் தான் க்ஷேத்ராதீசன், ஸ்தல புருஷன். அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா திருவேங்கடமலைக்கு திருவேங்கடமுடையானை போலே திருநீர்மலைக்கு அதிபதி நீர்வண்ணன் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள் தான். அவனுக்கு நீர்வண்ணன், நீல முகில்வண்ணன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். நீல மேகத்தை போன்ற நிறத்திலே இருப்பவன், அதனாலே நீலமுகில்வண்ணன். நீர் போன்ற நிறத்திலே இருப்பவன், அதனால நீர்வண்ணன். சுவாமி நீர்னா தீர்த்தம், வாட்டர் இஸ் கலர்லெஸ் சொல்றமே, தீர்த்தத்துக்கு தான் நிறமே கிடையாது அப்படின்னா, சமுத்திர ஜலமானது எப்படி அழகா அப்படியே ராமர் கலர்ல இருக்கிறதோ அந்த மாதிரி திருமேனி நிறத்தை உடைய எம்பெருமான் அப்படின்றதுக்காக நீர்வண்ணன் பெருமாளுக்கு. அது வண்ணம், பெருமாளுடைய நிறம், கலர். அது இல்லாம நீர்மை அப்படின்னா சௌலபியம், சுலபமா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது. உயர்ந்த பரம்பொருளான பெருமாள் நான் பெரிய சுவாமி அப்படின்னு உச்சாணி கிளையிலே மாறு தட்டி கொண்டு கம்பீரமா உட்கார்ந்துருந்தா நம்ம கதி என்ன ஆறுது? நமக்காக ஒசரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஜலம் எப்படி அப்படி பெரிய மலை பாறை மேல இருந்து அப்படி நமக்காக கீழே இறங்கி வந்து நமக்கு தயவு பண்றதோ, வந்தாதான் அதுல குளிக்கிறோம் குடிக்கிறோம் எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு பெரிய மலை மேல இருந்து விழக்கூடிய அருவி போலே, அந்த அருவியானது எப்படி அப்படி மேல இருந்து கொட்டி தேங்கி நின்று ஒரு குளமா குட்டையா மாறி தின்னா அதுல நம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு நீராதாரத்தோட வாழறமோ, அந்த தீர்த்தம் எப்படி நமக்கு வாழ்வாதாரமா இருக்கிறதோ, அப்படி வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய நீர் போன்று உசரத்தில இருந்து கீழே தாழ்ந்து வரக்கூடிய சுபாவத்தினாலே மகா பாவிகளான அல்பர்களான பக்தியே இல்லாத நம்ம எல்லாம் கூட கடை தேற்றுகிறான், வாழ வைக்கிறான் பெருமாள். அதனால நீரை போன்ற நீர்மை உடையவன் நீர்வண்ணன் அப்படின்னு பல அர்த்தங்கள் இந்த எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு. இப்படி நீர்வண்ணன், நீலமுகில்வண்ணன் என்கிற பெயர்களோட பெருமாள் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். இவர்தான் க்ஷேத்ராதீசன் இந்த ஊருக்கு. இந்த பெருமாளுடைய சந்நிதி ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி. ராஜகோபுரம் இருக்கிறது, ராஜகோபுரத்துக்கு நேர யார் இருக்காளோ அவதான் பிரதானமான மூர்த்தி அந்த கோவிலுக்கு. ராஜகோபுரத்துக்கு நேர யார் இருக்கா அப்படின்னா ராமன் தான் இருக்கார். சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ராமன் சீதா பிராட்டி லக்ஷ்மணன் இவாளோடு கூட குடும்ப சமேதரா எழுதியிருக்கார். அப்போ அந்த ராமருக்கு தான் இந்த பிரதானமான சந்நிதியா, ராமர் தான் பிரதான மூர்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி. கோவிலுக்குள்ள நுழைஞ்சோமானா ராஜகோபுரத்துக்கு நேர ராமர் சந்நிதி, நமக்கு வலது புறத்திலே கொடிமரம் இருக்கும். கொடிமரம் பொதுவா எங்க இருக்கும்? கோவிலுக்குள்ள நுழைஞ்சா நேரவே கொடிமரம் இருக்கணுமோ இல்லையோ? அப்படி இல்லாம நமக்கு வலது புறத்திலே கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த கொடிமரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நீர்வண்ண பெருமாளுக்கு கொடிமரம் இருக்கு. அப்ப கொடிமரம் எந்த பெருமாளுக்கு இருக்கோ அவர் தான் பிரதானமான பெருமாளா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வருது. ராஜகோபுரம் இருக்கிறதுனால இவர் தான் அந்த கோவிலுக்கு பிரதான மூர்த்தியா, இல்ல கொடிமரம் இருக்கிறதுனால நீர்வண்ணன் தான் அந்த கோவிலுக்கு பிரதான மூர்த்தியான்னு ரெண்டு கேள்வி. இது அப்படியே மனசுல வச்சுக்கலாம், சலபுராணம் பாக்குறச்ச நன்னா விளங்கும். இப்ப ராஜகோபுரத்துள்ள நுழைஞ்சு இறங்கினோமானா அப்படி பிரதட்சிணமா சுத்திண்டு வரச்சே முதல்ல நமக்கு சேவையாகக்கூடியது ராமர் சந்நிதி, ராமர் குடும்ப சம்பேத்தரா இந்த கோவிலே என்னுடையதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி சப நிறைய அந்த மண்டபத்தை ராஜா போல கம்பீரமா அலங்கரிச்சுண்டு அந்த பெரிய மண்டபத்துக்கு நடுவுல நான் தான் இந்த கோவிலுக்கு அதிபதினு சொல்ற மாதிரி சிங்க மாட்டமா ராகவசிம்மம் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அவரை சேவிச்சுட்டு பக்கத்திலே ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ண பெற்ற தாயார் அணிமாமலர் மங்கை நாச்சியார்னு திருநாமம். ஆழ்வார்கள் தாயார் பெயரை குறிப்பிட்டு பாடுறது சில கோவில்கள்ல தான், அந்த மாதிரி தாயார் பெயர் குறிப்பிடப்பட்ட சில திவதேசங்களிலே இதுவும் ஒன்று. அணிமாமலர் மங்கையோடு அன்பலவி அப்படின்னு ஆழ்வார் பாட்டு. ஆச்சரியமான பேரழகியான, ரொம்ப ஒசரம், ரொம்ப குண்டு, ரொம்ப ஒல்லி, ரொம்ப குள்ளம் அப்படிலாம் இல்லாம திட்டமான அழகோட இருக்கக்கூடிய புதுமண பெண்ணை போல காட்சி தரக்கூடிய ஆச்சரியமான தாயார். அந்த தாயாரை சேவிச்சுண்டு தாயார் தனிக்கோயில் நாச்சியார் பெருமாளோட சேர்ந்து இல்லாமல் தானும் ஈஸ்வரி என்று காட்டுவது போல தனி கோயில் நாச்சியாரா தனி ஆட்சி பண்ணக்கூடிய மூலவரும் உற்சவரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான தனி சந்நிதி விமானம் எல்லாம் உண்டு. தாயாரை சேவிச்சுட்டு தாயார் விமானத்தை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வரும். வந்தோமானா ஆண்டாள் சந்நிதி, பரமபதநாதன் எழுந்துருள் இருக்கக்கூடியதான பரமபத வாசல், இதையெல்லாம் அப்படி சேவிச்சுட்டே வந்தோமானா நீர்வண்ண பெருமாள் சன்னதியும் பிரதட்சிணமா வந்து நீர்வண்ண பெருமாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொடிமரத்தை வந்து சேவிக்கிறோம். சேவிச்சுட்டும் நீர்வண்ண பெருமாள் சன்னதிக்கு போறதுக்கு ஒரு அஞ்சாறு படி இருக்கு. அந்த படி ஏறி போனோமானா ஒரு மேடு போல இருக்கக்கூடிய இடத்திலே நீர்வண்ண பெருமாளுடைய சன்னதி. அந்த படியை ஏறி நுழைஞ்சோமானா நமக்கு வலது புறத்திலே கருடன், இடது புறத்திலே கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்துக்குள்ள நீர்வண்ண பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். படத்தை பார்த்துக்கோங்க. பெருமாள் மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு வலது திருக்கரத்தை அபயம் தருவது போல அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு பெருமாள் நமக்கு தைரியம் கொடுக்கிறான், அபயம் கொடுக்கிறான். நான் அபயம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த சம்சாரம் உங்களுக்கு இடுப்பளவுதான் என்று திருவேங்கடமுடையான் போல சொல்வதாக இடது திருக்கரத்தை கட்டிஹஸ்தமாக தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள், நான் அபயம் தருகிறேன் பயப்படாதே, நான் கொடுக்கக்கூடிய தைரியத்திலே நீ சம்சாரத்தை இடுப்பளவு ஜலமாக கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எளிமை, அந்த நீர்மை, அதோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய நீர்வண்ணன். உற்சவருக்கும் நீர்வண்ணன் தான் திருநாமம். ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத நீர்வண்ண பெருமாளா உற்சவரும் சேவை சாதிக்கிறார். மூலவருக்கும் உற்சவருக்கும் திருமேனி அமைப்பிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது. மூலவரை போலவே மேலே இரண்டு திருக்கரங்கள் சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு கீழே இரண்டு திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் கட்டிஹஸ்தமும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். ரெண்டு பக்கமும் ரிஷிகள் பெருமாளை சேவிச்சுருக்கா. அவ எந்த ரிஷிகள் அப்படின்றதெல்லாம் சலபுராணத்துல பார்க்க போறோம். அது போக இந்த பெருமாளுடைய சந்நிதி ஏறத்துக்காக ஒரு அஞ்சாறு படி ஏறினோமே, அது ஏறினா வலது பக்கத்திலே கருடன் சன்னதி, இடது பக்கத்திலே நீர்வண்ண பெருமாள் கர்ப்பகிரகம். நமக்கு நேரே ஒரு கண்ணாடி அறை இருக்கும். வழக்கமா கண்ணாடி அறைன்னு சொன்னா உற்சவ காலங்கள்ல பெருமாள் உற்சவர்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஒரு இடம். ஆனா இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, பொதுவா எல்லா திவ்யதேசங்களையும் கண்ணாடி அறையில பெருமாள் விசேஷ நாள்கள்ல தான் எழுந்தருள்வார். எல்லா நாளும் கண்ணாடி அறையில பெருமாள் இருந்துட்டே இருக்க மாட்டா. அதற்கு ரொம்ப குறைவான சில திவ்யதேசங்கள் விதிவிலக்கு. அதிலே திருநீர்மலை ஒண்ணும். ஏன்னா இந்த கண்ணாடி அறையிலே எப்போதும் மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கநாதன் பெரிய பெருமாளுடைய உற்சவர் எழுந்தருளிருப்பார், பர்மனண்டா எழுந்தருளிருப்பார். ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமாரோடு எழுந்தருளிருப்பார். ஆகையினாலே நாம படியேறி போறச்சியே முதல்ல அவர்தான் சேவிக்கிறோம். வலது பக்கத்துல கருடனை சேவிச்சுண்டு நமக்கு நேரம் இருக்கக்கூடிய ரங்கநாதன் உற்சவர் அவரோட இருக்கிற வலையெல்லாம் சேவிச்சுண்டு இடது பக்கத்துல கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனோமானா சேக்ராதீசனான நீர்வண்ண பெருமாள் மூலவர் உற்சவரை எல்லாம் சேவிச்சுண்டு வெளியில வரும். இதோட இந்த கோவிலானது பூர்த்தி அடையிறது. இப்போ இந்த பெருமாளுடைய திருமேனி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பத்மபீட்டத்திலே தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் அழகாக பொருத்தி கொண்டு கழுத்திலே சாலக்கிராம மாலையை தரித்துக் கொண்டு அபயஹஸ்தத்தோடும் வைகுண்டஹஸ்தம்னு சொல்லக்கூடிய கட்டிஹஸ்தத்தோடும் பெருமாள் நீர்வண்ணனாக நீரை போலே உருகுபவனாக இரக்கம் கொண்டவனாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய சேவித்தாலே நம் மனசை எல்லாம் அப்படி ஐஸ் கட்டி போல நீர்பண்டம் போல உருக பண்ணக்கூடிய அழகு பெருமாளுடையது. தாயார் அணி மா மலர் மங்கை. அணி அப்படின்னா அழகு, மலர் அப்படின்னா புஷ்பம், தாயார் அவதரித்த தாமரை. மா மலர் அப்படின்னா பெரிய புஷ்பம், பெரிய புஷ்பம் அப்படின்னா சைஸ்ல பெருசா அப்படின்னா அப்படி இல்ல, பெருமையிலே அருமையிலே சிறப்புகளிலே பெரிது. தாயாரையே பெற்றெடுத்த புஷ்பம் அப்படின்னா அதனுடைய பெருமைகளை சொல்லி மாளுமோ? அப்படி அழகான எக்கச்சக்கமான பெருமைகளை உடைய ஏற்றங்களை உடைய மலரிலே தோன்றிய மங்கை பெரிய பிராட்டியார், அவளுக்கு அணிமாமலர் மங்கைன்னு திருநாமம். விமானம் நீராத்ரி விமானம்னு பெயர். நீராத்ரி அப்படின்னா நீர்மலைன்னு அர்த்தம். அந்த நீர்மலையே இங்க நீராத்ரி விமானமாக இருக்கிறது அப்படின்ற தாத்பரியத்திலே நீராத்ரி விமானம் அப்படின்னு பெயர். சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ராமனுக்கு தனி சந்நிதி. அந்த ராமனும் கூட கிழக்கு பார்த்த திருமுக மண்டலத்தோட நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். ராமனுடைய திருவடிகளுக்கு அருகே வால்மீகி மகர்ஷி ராமனையும் சீதையையும் சேவித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு அற்புதமான காட்சி. பொதுவா ராமர் லட்சுமணர் சீதை இவெல்லாம் இருந்தா ஆஞ்சநேயர் தான் சேவிச்சுருப்பார். இந்த மாதிரி விசேஷமா வால்மீகி சேவிக்கிறதெல்லாம் ரொம்ப சுவல்பமான இடங்கள்ல தான். இங்க அது ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம். நாம கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னால சேவிச்ச பெரிய தீர்த்தம் இருக்கிறது பாருங்க, புஷ்கரிணி. அதற்கு மணிகர்ணிகா தீர்த்தம், மணிகர்ணிகா சரஸ் அப்படின்னு எல்லாம் பெயர். இது ஒரு பெயராலே சொல்லப்படுகிற ஒரு தீர்த்தம். பாக்குறதுக்கு ஒரு புஷ்கரணியா இருந்தாலும் கூட திருவேங்கடமலையிலே சுவாமி புஷ்கரணியிலே பல தீர்த்தங்கள் சேர்ந்திருப்பது போல இந்த மணிகர்ணிகா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தடாகத்திலே நான்கு தீர்த்தங்கள் சேர்ந்திருக்கின்றன. அது என்ன நான்கு தீர்த்தம், எதனால யாருக்காக வந்து சேர்ந்ததுன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். என்ன நாலு தீர்த்தங்கள் அப்படின்னா, க்ஷீர புஷ்கரிணி, காருண்ய புஷ்கரிணி, சித்த புஷ்கரிணி, ஸ்வர்ண புஷ்கரிணி அப்படின்னு நான்கு தீர்த்தங்கள் சேர்ந்து மணிகர்ணிகா தடாகம்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குளம். அப்போ அதுல தீர்த்தமாடினா நான்கு தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறது. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்தான் அப்படின்னா, தொண்டமான் சக்கரவர்த்தின்னு இந்த தொண்ட நாட்ட ஆண்ட ராஜாவுக்கு பெருமாள் பிரத்யட்சம், புருகு மகரிஷிக்கு பிரத்யட்சம், மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யட்சம், ஸ்ரீமத் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகரிஷிக்கு பிரத்யட்சம், பெருமாள் திருவாராதனம் வைகானச ஆகம முறைப்படி நடக்கக்கூடிய திவதேசம், யாரெல்லாம் மங்களாசாசனம் அப்படின்னா, பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார் 19 பாசுரங்களாலே மங்களாசாசனம், மொத்தம் 20 பாசுரங்கள் இந்த திவதேசத்திற்கு மங்களாசாசனமாக. இது மலை அடிவார கோயில். ரங்கநாதன் உற்சவருக்கு நடக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் மலை அடிவார கோயில்ல தான் நடக்கும். நீர்வண்ண பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள், ராமனுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள், அணிமாமலர் மங்கை தாயாருக்கு, ஆண்டாளுக்குன்னு எல்லா உற்சவங்கள் ஆழ்வார் ஆச்சாரியால் சாத்தமர அத்தனையும் மலை அடிவார கோவில்ல தான் நடக்கும். மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நேரெதிரே இருப்பது வாகன மண்டபம். அங்கதான் வாகனத்துல பெருமாள் எழுந்தருளி பிரம்மோற்சவ சமயங்கள் ரதசப்தமியில் எல்லாம் புறப்பாடு கண்டருளக்கூடியதான சன்னிவேசம். அப்படி பெருமாளோட மாடு வீதியை பிரதட்சிணமா வந்தோமானா பெருமாள் சந்நிதிக்கு வலது புறத்துல திரும்பினா ஆச்சரியமா சுவாமி தேசிகன் சந்நிதி. சுவாமி தேசிகன் இந்த மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய நீர்வண்ணனையும் மலைமேல இருக்கக்கூடிய பெருமாள்களையும் சேவித்துக் கொண்டிருப்பது போல மலையை நோக்கி இந்த பெருமாளை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்திலே பெரிய திருமேனியோட அழகா சேவை சாதிக்கிறார். தேசிகன் அடியார்கள் அவசியம் போய் ஒருமுறையான சேவிக்க வேண்டிய தேசிகன், அத்தனை ஆச்சரியமான அழகு மூலவர். அப்படியே பிரம்மாண்டமா தூப்புல காட்டிலும் இன்னும் பெரிய மூலவரா இருப்பார். அவசியம் இவரை போய் சேவிக்க வேண்டியது. அப்படி பிரதட்சிணமா வந்தோமானா கோவிலுக்கு பின்பக்கம் புஷ்கரணி, கோவிலுக்கு இடதுபுறத்திலே திருத்தேர், கோவிலுக்கு முன்னாலே வாகன மண்டபம், இப்படி மாடவீதி. இப்போ கோவிலுக்கு எதிரிருக்கக்கூடிய வாகன மண்டபத்துக்கு பக்கத்துல மலை ஏறி போகக்கூடிய படி, அந்த படியினுடைய அடிவாரத்தில இருந்து அப்படியே மேல் நோக்கி சேவித்தோமானா மலை ஆச்சரியமா சேவையாருது, மலையை பார்த்து கையை கூப்பிக்கிறோம். விசேஷம் என்னன்னா, இந்த கஷேத்திரத்துல மலை ஏறத்துக்கான படி தொடங்குறது பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆர்ச்சி வச்சிருக்கா அழகா. அதுல என்ன எழுதியிருப்பான்னா, காண்டவ வனத்தில் தோயாத்ரி மலை வாசல் எழுதியிருப்பா. எல்லா ஊருக்கும் ஸ்தலபுராணத்திலே ஒரு வனம் ஒரு ஆறு இருக்கும். ஆனா இதெல்லாம் யாருக்கு சுவாமி தெரியறது, சொன்னாதானே தெரியும் அப்படின்றவாளுக்கு இந்த மாதிரி ஒரு பலகையாவோ இல்ல ஆர்ச்சாவோ எங்கேயானோ எழுதி கண்ணில் படுறாப்புல வச்சா என்னமோ எழுதியிருக்காளே என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்து ஒரு ஆசை வரும், என்னமோ பேர் இருக்கே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தலபுராணம் தெரிஞ்சுக்கணும், முழுசா அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி மனசை தொட்டு ஏதோ நம்ம அதை பக்கம் ஈர்க்கக்கூடியதா ஆச்சரியமா அந்த ஆர்ச்சில காண்டவ வனத்தில் தோயாத்ரி மலை வாசல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ள நுழைஞ்சு போறச்சியே நமக்கு என்னமோ அப்படியே வைகுண்டத்துக்குள்ள போற மாதிரியான ஒரு பூரிப்பு ஏற்படும் சின்ன வயசுல. அப்புறம் பெரியவாளை கேட்டு நச்சரிச்சு சுவாமி அப்படின்னா என்ன இப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு மேல நிறைய அனுபவிக்கிற போது இதே போல நிறைய க்ஷேத்திரங்கள்ல நாம நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்படும். அந்த மாதிரி எந்த புண்ணியவான் பண்ணினானோ அந்த சுவாமியை கை கூப்பிக்கணும் ஆச்சரியமா எழுதியிருக்கா. அப்படி காண்டவ வனத்துக்குள்ளே படியேறி நுழையறோம். மலை நீர்மலை தோயாத்ரின்னு சொல்லக்கூடிய மலை, அந்த மலை மேல ஆச்சரியமா செடி கொடிகள் எல்லாம் நல்லா பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகான பச்சை பசேல்னு காட்சி. ஏற ஏற சுத்தி அப்படியே டவுன் நன்னா சுத்தி இருக்கிற சிட்டி எல்லாம் தெரியறது, அது ஒரு அழகு. ரொம்ப குறைந்த படிகளே ஏறி மேல போனோமானா மூன்று பெருமாள்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னிதி. முதல்ல மலை ஏறி போனோமானா மேல இருக்கக்கூடிய சன்னதியை மட்டும் சுத்தி வராப்புல ஒரு பிராகாரம், அந்த பிராகாரத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோமானா மேல இருக்கிற பெருமாளுடைய விமானம் சேவையாருது, கையை கூப்பிட்டு உள்ள நுழைஞ்சோமானா திரும்ப அங்க ஒரு நாலஞ்சு படி ஏறி போனா மேடு போல இருக்கிறது. நமக்கு நேரே ரங்கநாத பெருமாள், நமக்கு இடது பக்கத்திலே ஸ்ரீரங்கநாச்சியார், பிரதட்சிணமா வரைச்ச உலகளந்த பெருமாள் நிருசிம்மன், இவ்வளவுதான் மேல போகும். அதுல ஒரு ஒருத்தரையும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலை ஆவது நீர்மலையேன்னு சொன்னார். அப்போ இங்கே நின்ற பெருமாள், இருந்த பெருமாள், கிடந்த பெருமாள், நடந்த பெருமாள், நாலு பெருமாள் இருக்கா இந்த பெரிய மகிமை பொருந்திய பவித்திரமான திருநீர்மலைன்னு சொல்லக்கூடிய மலையில. கீழே நின்றான்னுட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய நீர்வண்ணனை சேவிச்சிட்டோம். இப்போ மேல இருந்தான் அப்படின்னா வீற்றிருந்தவன், அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிப்பவன் யாரு அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய சாந்த நரசிம்மன். உக்ரஸ்வரூபியா உக்ர நரசிம்மனா இல்லாம சாந்தமான முகத்தோட குழந்தையை போல சாந்த நரசிம்மனா பால நரசிம்மனா எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. இந்த எம்பெருமானையும் கூட நாம படத்துல சேவிக்கலாம். ஆச்சரியமா பெருமாள் சாந்தமான முகத்தோட ரெண்டு திருக்கரங்களோட அபயம் அளிப்பது போலவும் உபதேசம் பண்ணுவது போலவும் திருக்கரங்களை வைத்துக் கொண்டு பயம் இல்லாமல் என்னிடத்திலே நெருங்குங்கள், நான் காப்பாற்றுகிறேன், அபயம் தருகிறேன்னு சொல்லி தன்னுடைய சாந்த முகத்தினாலே நம்ம எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடியதான ஒரு ஆச்சரியமான திருக்கோலம். உற்சவர் ஆச்சரியமா உபயநாச்சிமாரோடு கூட எழுந்தருள் இருக்கிறார். இவர் சாந்த நரசிம்மர், இவர் தான் இருந்தான் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள். இவர் கிழக்க நோக்கி பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார். கிடந்தான் அப்படின்றவர் ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். திருவரங்கத்தை போலே ஸ்ரீரங்கம் திவதேசத்தை போலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான பெருமாள். அவர் தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு கிடந்த நிலையிலே படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள். அவருடைய தர்மபத்னி ஸ்ரீரங்க நாயக்கி ஸ்ரீரங்க நாச்சியார், அவள் தனிக்கோயில் நாச்சியார். அவள் பெருமாளுக்கு வலது புக்கத்திலே கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி சேவை சாதிக்கிற தாயார். அவளும் ரொம்ப ஆச்சரியமான தாயார். மூலவர் திருமேனி ரொம்ப பெருசு, உற்சவரும் கூட அத்தனை வசீகாரமான முகத்தோடு கூடிய தாயார். கீழே இருக்கிற அனிமாமலர் மங்கை தாயாருக்கும் மேல இருக்கிற ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் அழகிலே போட்டி வைத்துக் கொண்டால் ரெண்டு பேரும் அப்படி டைல தான் நிற்போம், அந்த அளவுக்கு அழகு. மேல இருக்கிற மூலவர் கீழே இருக்கிற மூலவரோட கொஞ்சம் பெரிய திருமேனி, பெரிய பிராட்டியோ இல்லையோ அதனால பெரிய திருமேனி. இவர் கிடந்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் திரிவிக்ரமன் உலகளந்த பெருமாள். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். அடியன் கடைச்ச படம் வரைக்கும் ஷேர் பண்றேன், அது மட்டும் தான் படம்னு இல்ல, நிறைய தேடி பார்த்தா உங்களுக்கும் கிடைக்கும், சேவிச்சுக்கலாம். தேடி தேடுறதுக்கு அவகாசம் இல்லாததுனால என்ன கிடைச்சிருக்கோ அது கொடுத்துருக்கேன் அடியன். அவர் ஆச்சரியமா உலகளந்த திருக்கோலத்தில ரொம்ப பெரிய பெருமாளா இல்லாம காழிச்சிராம விண்ணகரம் தாடாளன காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சின்ன பெருமாள் தான் இவர். அவரை குழந்தை போலதான் இருப்பார். இப்போ ஸ்தல புராணத்தை சேவிக்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். இந்த க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய வனத்திற்கு காண்டவ வனம்னு பெயர். இந்த மலைக்கு தோதாத்ரி தோயாத்ரின்னு பெயர். தோயம் நீர், அத்ரி மலை, தோயாத்ரி நீர்மலை. ஆழ்வார் வந்த போது ஜலம் சூழ்ந்துருந்ததுன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பள்ளமான பகுதி. நம்ம பாஷையில சொல்லணும்னா கேட்ச்மெண்ட் ஏரியா. நன்னம் மழை வந்து கொடுத்துன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை ஜலமும் தேங்கி நிற்கக்கூடிய இடம். பொதுவா மலையடிவார பகுதிகளில் ஜலம் சூழ்ந்திருக்கிறதுன்றது எங்கேயும் நடக்கக்கூடியதுதான். திருப்பதியில கூட கட்டுக்கடங்காத மலை வந்துடுத்தோம் மலை மேல அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய ஜலம் எல்லாம் சேர்ந்து ஊருக்குள்ள வந்து மலையடிவார பகுதிகள்லாம் அப்படியே மூழ்கி போயிடும் நிறைய. இன்னைக்கும் அந்த மாதிரி பொதுவா மலையடிவாரம்னாவே கேட்ச்மெண்ட் ஏரியாவா தான் இருக்கும். இது சுத்தி நிறைய பள்ளங்கள்லாம் இருக்கிறது, குவாரிகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி பள்ளத்தாக்கு பகுதியா இருக்கிறபடினாலே இன்னைக்கும் கூட நிறைய மழை புயல்லாம் வந்து கொடுத்தோம்னா ஜலம் சூழ்ந்திருக்கிறது தான். அந்த சமயத்துக்கு போனோம்னா நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆழ்வார் தான். பெருமாள் கிட்டக்க போக முடியாதபடிக்கு அந்த வெள்ளம் மலையை சூழ்ந்துட்டு நம்மள தூரக்கவே வச்சிடும். நாமளா இதை ஒரு காரணமாயிட்டு திருவங்கை ஆழ்வார நினைச்சு ஃபீல் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி ஆழ்வார் காலத்துக்கு முன்னாலும் சரி, ஆழ்வார் பரமபதித்து இத்தனை ஆயிரம் வருஷங்கள் கழித்து இன்னைக்கும் சரி, நீராலே சூழப்பட்ட மலை. மழை வந்தா அதனுடைய சுயரூபம் தெரியும், அதனாலே நீர்மலை. இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு நாள் நாம பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் மற்ற புண்ணிய க்ஷேத்திரங்கள்ல 100 வருஷங்கள் தவம் பண்றதுக்கு சமானமா, அத்தனை உத்தமமான புண்ணிய க்ஷேத்திரம்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. ரொம்ப தூரத்துல இருந்து இந்த தோயாத்ரி மலையை, திருநீர் மலையை கண்ணாலே சேவித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் போறதுன்னு சொல்றது. இந்த காண்டவ வனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய மாயை, பெருமாள் தன்னுடைய மாயைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான சக்தியினாலே நிறைய லீலைகள் பண்றான்னு திருவேங்கடமுடியான அஷ்டோத்திரத்துல அனுபவித்தோமோ இல்லையோ, அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான சக்தியே இங்க காண்டவ வனமா மாறி நிக்கிறது. அதுக்கு மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அதனால பெருமாளுடைய மாயையே மலையா இருக்கிறபடினாலே அங்க வந்து அங்க இருக்கிற பெருமாளை சேவிக்கிறவா, இந்த உலக மாயையிலே சிக்கி தவிக்கக்கூடிய சம்சார நோயிலிருந்து விடுபடறா, அவ அந்த மாயையிலிருந்து கடந்து மாயவனான எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகிறார்கள்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. அதனாலே இந்த க்ஷேத்திரம் ஆயுள் விருத்தியை தரக்கூடிய க்ஷேத்திரம், திருமண பிராப்தி க்ஷேத்திரமாக விளங்குறது. நிறைய பேர் பிரார்த்திச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெருமாள் ஆச்சரியமா 5 ரூபத்திலே சேவை சாதிக்கிறான் ராமரோட சேர்த்து. எல்லாரும் பத்னி சகிதமா பிராட்டிமாரோட தான் இருக்கா. இப்படி எல்லாரும் அவாவா குடும்பத்தோட ஆச்சரியமா எழுதிருக்கிறபடினால ஆச்சரியமா இங்க நடக்கக்கூடிய கல்யாணங்களும் நல்லா வெற்றிகரமா நடக்கிறபடினாலே எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டு நிறைய பிரார்த்தனை திருமணங்கள் நடக்கக்கூடிய இடமா இருக்கிறது இது. அதே மாதிரி இங்க பண்ணக்கூடிய ஆயுஷ ஹோமங்கள் இதெல்லாமும் கூட பண்ணிக்கிறவான்னா தீர்காயுஷ் இருக்கா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் தெரிவிக்கிறா. ஸ்தல புராணமும் கூட தெரிவிக்கிறது. இதை இன்னைக்கும் கண் கூட அனுபவத்திலே உணரலாம். இங்க இருக்கக்கூடிய ரல்யாண ராமனா கல்யாணமான புதுக்கோலத்திலே தாயாரோடு கூட சேவை சாதித்த கல்யாண ராமன். அப்படிதான் வால்மீகி பிரார்த்திச்சுண்டார், அப்படிதான் ராமன் சேவை சாதித்தான். அதனாலயோ என்னமோ இங்க நடக்கக்கூடிய கல்யாணங்கள்லாம் என்னைக்கும் நல்ல விசேஷமான ஒரு ஒற்றுமையோட தாம்பத்தியத்தோட அவளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது அப்படின்றதுனால நிறைய கல்யாணங்கள் நடக்கிறது. இது பொதுவா இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தலபுராணம். இப்ப 4 பெருமாளுக்கும் 4 வரலாறு உண்டு, அதை பார்க்கலாம். காஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர், இந்த மகர்ஷிகள்லாம் அவளுக்குள்ள ஒரு சதஸ் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு விசாரம் பண்றா. புண்ணிய க்ஷேத்திரங்களிலே மிகவும் உயர்ந்த க்ஷேத்திரம் எது அப்படின்னுட்டு இவாள்லாம் சேர்ந்து இவாளுக்குள்ள ஒரு சர்ச்சை பண்ணி ஒருத்தர் ஒருவர் ஊரை சொல்லிட்டு வரா, ஒரு முடிவுக்கு வரல. அப்போ சூத பௌராணிக்கர்னு சொல்லக்கூடிய பெரிய மகர்ஷி இடத்துல போய் அவர் தான் நிறைய ஸ்தல புராணங்களையும் நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணினவர். ரோமஹர்ஷனர்னு ஒரு பெயர் உண்டு அவருக்கு. அதாவது அவர் ஸ்தல புராணம் சொன்னார் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் அப்படியே மயிர் கூர்ச்சல் எடுத்து உடம்பெல்லாம் அப்படியே விரச்சிக்கும், அந்த மாதிரி உள்ளத்தை தொடுவது போல, உடலை கிளர்ச்சி பண்ணுவது போல சொல்லக்கூடியவர். அப்படி மயிர்கூச்சம் எடுப்பது போல புராணங்களை சொல்லக்கூடியவர். அதனாலே ரோமஹர்ஷனர் உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் மகிழ்ச்சியா அப்படியே விரைத்துக் கொள்ளும். அந்த மகானிடத்துல போய் கேட்கிறா, அப்போ இந்த தோயாத்ரின்னு சொல்லக்கூடிய திருநீர் மலை தான் வசந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சூத பௌராணிக்கர் சொல்றார். அந்த அளவுக்கு இது உத்தமமான க்ஷேத்திரம். புருகு மகரிஷியும் மார்க்கண்டேயரும் பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று பல புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி பல திவ்யதேசத்து எம்பெருமான்களை சேவிச்சுண்டே வரா. அப்படி சேவிச்சுண்டு வந்தவா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்துல சயனிச்சுருக்கிற பெரிய பெருமாளையும் சேவிக்கிறா. ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறமும் கூட வழியிலே பல திவ்யதேசங்களை சேவிச்சுண்டே வரா. அப்படி பல திவ்யதேசங்களை கடந்து வந்தாலும் பெரிய கோயில்ல பிரணவாகார விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளுடைய சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் அப்படின்னு ஆழ்வார் அப்படியே உள்ளத்தை கொள்ளை கொடுத்தாரு, உள்ளத்தை பறி கொடுத்தாரு அந்த எம்பெருமானுடைய சயனகோல காட்சி. குருவினுடைய மனசுல இருந்தும் மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய மனசுல இருந்தும் போகவே இல்லை. எப்படியானும் அந்த பெருமாளை சேவிக்கணும், அந்த பெருமாளை சேவிக்கணும்னு மனசெல்லாம் ரங்கநாதனே நிறைஞ்சிருக்கான், அவனுடைய கிடந்த கோலமே நிறைஞ்சிருக்கிறது. அப்போ அவ இந்த க்ஷேத்திரத்துக்கு அருகே வந்துட்டு இருக்கா. வரபோது என்ன பண்றா, இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை பிரம்மாண்ட புராணத்திலே விசேஷமா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வசந்த காண்டவனம் தோதாத்ரிமலை எல்லாம் இருக்கு, ஆகையினாலே இது ரொம்ப பலித்தமான இடம், வேற இடங்கள்ல பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் இங்க ரொம்ப சீக்கிரம் பலிக்கிறது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சின்ற ரிஷிகளானபடியினாலே ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான அழகிய சயன திருக்கோலத்தை இப்போதே எங்களுக்கு இங்கேயே காட்ட வேணும்னு பெருமாளை உருக்கமா பிரார்த்திச்சுக்கிறா. இங்க அப்படிவா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணின போது இந்த மலை உச்சியிலே காண்டவ வனத்திலே தோயாத்ரி மலைன்னு சொல்லக்கூடிய நீர்மலை உச்சியிலே ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள் திருவரங்கத்தை போலவே பள்ளி கொண்ட ரங்கநாதனாக திருவனன் தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படி நம்ம மனதை எல்லாம் உருக்கக்கூடியதான தன்னுடைய சயன திருக்கோலத்தை காட்டி கொடுக்கிறான். அப்படி புருகுவுக்கும் மார்க்கண்டேயருக்கும் சயன திருக்கோலத்திலே சேவை சாதித்த ரங்கநாதன் தான் இந்த திருநீர் மலைக்கு மலை மேல இருக்கக்கூடிய மலையினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய ரங்கநாதன். இன்னைக்கும் கூட அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் திருநீர் மலைன்னு தான் எழுதுவான். ஏன்னா பெரிய பெருமாளோ இல்லையோ, என்னதான் ஸ்தலபுருஷன் நீர்வண்ணனா இருந்தாலும் ரங்கநாதன் தான் மலைக்கு அதிபதி. அவருடைய பெயராலதான் கோயில் அறியப்படுறது, அவர் தான் பெரிய பெருமாள், பிரதான உற்சவங்கள்லாம் அவருக்கு தான். ஆகையினாலே புருகுவுக்கும் மார்க்கண்டேயருக்கும் பெருமாள் ரங்கநாதனா சேவை கொடுத்தார், அவர் தான் மலையிலே கிடந்த மூர்த்தியா எழுந்தருளியிருக்கிறார். அவருக்கு தர்ம பத்னியா ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்திருக்கா. இந்த பெருமாள் தைல காப்பு திருமேனி, இவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் எல்லாம் கிடையாது. வருஷத்துல ஒரு முறை கார்த்திக மாசத்துல இந்த பெருமாளுக்கு தைல காப்பு சாத்தப்படுறது, அவ்வளவுதான் இந்த பெருமாளுக்கு திருமேனி உபச்சாரம். இந்த பெருமாள் யாரு, ஸ்ரீரங்கநாதன். ஸ்ரீரங்கநாதன் யாரு, பிரம்மா தான் ஆராதனம் பண்றதுக்கு விக்கிரகம் வேணும்னு பெருமாளை தியானம் பண்ணி பிரார்த்தித்த போது திருப்பாறக்கடலிலே இருந்து விமானத்தோடு கூட தோன்றிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கநாதன். அவனை பிரம்மா சத்தியலோகத்துல ரொம்ப வருஷம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான், அப்புறம் அப்படி அப்படி அப்படி அப்படி ராமர் மூலமா விபீஷணனுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் யாரு, திருப்பாறக்கடலிலே இருந்து தோன்றிய பெருமாள். அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதனே இங்க வந்து இவா ரெண்டு பேருக்காகவும் சயனிச்சுருக்கார். அப்போ அவர் தோன்றிய திருப்பாறக்கடல் இங்கு தீர்த்தமாக அமைய வேணுமோ இல்லையோ, அந்த திருப்பார்கடல் தீர்த்தம் இந்த க்ஷேத்திரத்திலே மலையடிவாரத்திலே வந்து விழுந்து க்ஷீர புஷ்கரணி க்ஷீராப்தி புஷ்கரணி திருப்பார்கடல் தீர்த்தம் ஆச்சு. அது அந்த மணிகர்ணிகா தடாகம்னு சொல்லக்கூடிய தடாகத்திலே இருக்கக்கூடிய நான்கு தீர்த்தங்களிலே ஒன்று க்ஷீர புஷ்கரணி பார்க்கடல் தீர்த்தம். ஆக திருப்பார்கடலே க்ஷீர புஷ்கரணி, பெரிய பெருமாள் தான் இந்த ஸ்ரீரங்கநாதன். இப்போ குருகு மகர்ஷி இந்த எம்பெருமானை வணங்கி தன்னுடைய ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறார். பெருமாள் நீ ஆசைப்பட்டபடி சேவை கொடுத்துட்டேன், வேற ஏதானும் வர வேணும்னா கேளு அப்படின்னு பிரார்த்தித்தா, எம்பெருமானே அடியனுக்கு தேவரீர் சேவை சாதித்த இந்த சித்திர மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலைக்கு வந்து உம்ம சேவிக்கிறவா எல்லோருக்கும் என்னென்ன இஷ்டங்களோ அந்த இஷ்டங்களை எல்லாம் தேவரீர் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதன்படி பெருமாளும் அவருக்கு வரம் கொடுக்கிறார். அதனால சித்திர பௌர்ணமி அன்னைக்கு இந்த பெருமாளை போய் சேவிக்கிறவாளுக்கு அவளுடைய குறைகள் எல்லாம் நீங்க பெற்று இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறது அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இப்படி மார்க்கண்டேயர், புருகு, பிரம்மா, நாரதர், அர்ஜுனன், தொண்டமான் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பெரிய பக்தி சிகாமணிகள்லாம் இந்த எம்பெருமானை சேவித்து அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த எம்பெருமானை சேவித்த அனுகிரகம் பெற்ற புருகு மார்க்கண்டேயர் இவாளுடைய சிற்பங்களும் கூட கற்பகிரகத்திலே இருக்கின்றன. பெருமாளை சேவிச்சுருக்கிறது போல இதே புருகுவும் மார்க்கண்டேயரும் தான் கீழே நீர்வண்ண பெருமாள் சன்னதியில நீர்வண்ணன் மூலவருக்கு ரெண்டு பக்கத்திலும் முட்டி போட்டு சேவிச்சுருக்கிற ரெண்டு ரிஷிகள். நீர்வண்ண பெருமாளுக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு ரிஷிகள் சேவிச்சுருக்கா. அவ யாருன்னு ஸ்தலபுராணத்துல சேவிக்கலாம்னு சொன்னோம் இல்லையோடியன். அவ ரெண்டு பேர் யாருன்னா இந்த புருகுவும் மார்க்கண்டேயரும் தான். இந்த பெரிய பெருமாள் மலைக்கு மேல இருக்கிறதுனால அங்க மூலவர் மட்டும்தான் இருக்கார். அவருடைய உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவியோட அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார் தாயாருடைய உற்சவர் ரங்கநாயகி அவனும் சேர்ந்து நீர்வண்ண பெருமாள் சன்னதியினுடைய கண்ணாடி அறையில எழுந்தருளிருந்து சேவை சாதிக்கிறார். ஆக மலையில மூலவரையும் கீழே உற்சவரையும் சேவிக்கலாம். இது கிடந்தானுடைய வரலாறு. இரண்டாவது இருந்தான்னு சொல்லக்கூடிய அமர்ந்த கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய நரசிம்மனுடைய வரலாறு. பெருமாள் நரசிம்மாவதாரம் பண்ணின போது ரொம்ப உக்ரத்தோடு கூட இரங்கனை சம்ஹாரம் பண்ணிட்டோ அந்த கோபம் தணியாமல் உக்ர நரசிம்மனா இருந்த போது பிரகலாதன்னு சொல்லக்கூடிய குழந்தை பெருமாளிடத்திலே நெருங்கி பழகுவதற்கு பயந்து கொண்டு பெருமாளுடைய கோபத்தை பார்த்து பயந்து அப்படி நரசிம்மாவதாரம் நடந்த இடத்திலிருந்து தென்கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய இந்த மலைக்கு வந்து தனியா உட்கார்ந்துட்டு அந்த எம்பெருமான் நரசிம்மனை பத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அந்த நரசிம்மன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திசையான அகோபுரத்தையே பார்த்துண்டு நரசிம்மனையே நினைச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு வந்தது. உங்களை சாந்த மூர்த்தியா சேவிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. உடனே தேவர்கள்லாம் பெருமாளுடைய கோபத்துக்கு அருகே நெருங்க பயந்து நரசிம்மனுடைய கோபம் தனிய வேணும், அது யாரால முடியும் அப்படின்னா சாட்சாத் பிராட்டி மகாலட்சுமியால தான் முடியும். அவதான் பெருமாளுடைய கோபத்தை தனித்து பெருமாளை அப்படியே நீர் போல உருக்கக்கூடியவள் அப்படின்னு பிராட்டியினிடத்திலே பிரார்த்திக்க பிராட்டி போய் பெருமாளுடைய திரு மடியிலே ஏறி அமர்ந்தவுடன் பிராட்டி பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள பெருமாள் பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள பெருமாளுடைய கோபம் தனிந்து பெருமாள் சாந்தமூர்த்தியா கருணாமூர்த்தியா குழந்தைய போல ஒரு புன்னகை தவழக்கூடிய முகத்தோடைய மாறினான். அப்படி பிரகலாதன் ஆசைப்பட்டது போல தேவர்கள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டது போல பிராட்டியினுடைய முயற்சியினாலே உக்ர நரசிம்மன் சாந்த நரசிம்மனா மாறினான். இந்த பிரகலாதன் சொல்லக்கூடிய குழந்தை இந்த திருநீர்மலையில வந்து பிருகு மார்க்கண்டேயருக்கெல்லாம் ரங்கநாதனா சேவை சாதித்தது போல எனக்கு சாந்த நரசிம்மனா சேவை தரணும்னு பிரார்த்திக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி பெருமாள் சாந்த நரசிம்மனா, குழந்தை கேட்டதோ சாந்த நரசிம்மனா. பெருமாள் இன்னும் ஒரு படி மேல போய் குழந்தை கேட்டது போலவே குழந்தை நரசிம்மனா பால நரசிம்மனா சேவை சாதிக்கணும்னு சாந்தமான முகத்தோட பாலனா குழந்தைய போல சின்ன திருமேனியோட சேவை சாதித்தான். அவன் தான் இருந்தான்னு சொல்லக்கூடிய அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கும் சாந்த நரசிம்மன் அல்லது பால நரசிம்மன் சொல்லக்கூடிய பெருமாள் பிரகலாதனுக்காக எழுந்தருளி சேவை கொடுத்த பெருமாள். இந்த நரசிம்மனுடைய கருணை பார்வை பிரகலாதன் மீது இறக்கப்பட்டு அவனுக்காக கருணையோடு கூட பெருமாள் இந்த மலையை பார்த்து இங்க வந்து அமர்ந்து சேவை சாதித்தானோ இல்லையோ, அப்போ நரசிம்மனுடைய கருணை தயை பார்வை இந்த மலை மேல பட்டுது. அப்போ தன்னுடைய பக்தன் தன்னுடைய குழந்தை தன்னை குழந்தை போல சாந்தமுகத்தோட காண்பதற்கு ஆசைப்படுறான்னு அவனை தேடிண்டு வந்த பெருமாளுடைய ஆனந்த கண்ணீர் தரையில பட்டு அது காருண்ய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தமாக மாறியது. காருண்யம் அப்படின்னா கருணையோ இல்லையோ, பக்த பிரகலாதனிடத்திலே இருந்த கருணை கண்களிலே நீராக மாறி ஆனந்த கண்ணீராக பிரகலாதனை கண்ட ஆனந்தத்திலே பூமியிலே விழ அந்த கருணை நீராக மாறி அந்த கருணை கண்ணீரே காருண்ய புஷ்கரணின்னு மாறித்து அதுதான் மணிகர்ணிகா தீர்த்தத்திலே இருக்கக்கூடியதான காருண்ய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தீர்த்தம். பெருமாளை சேவித்த பிரகலாதனுடைய ஆனந்த கண்ணீரும் இதிலே சேர்ந்து கொண்டதுன்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இது பகவான் இருந்த வரலாறு. மூன்றாவதா பெருமாள் நடந்தான் இருக்கிறானே அவனுடைய வரலாறு. மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலே வாமனனாக போன பெருமாள் மூவடி மண்தா அப்படின்னு வேண்டி பெற்று ஓரடியால் மண்ணுலகையும் இரண்டாவது அடியாலே விண்ணுலகையும் அலக்க அலப்பதற்கு மேல் நோக்கி எழுந்த பெருமாளுடைய திருவடியை பிரம்மன் கங்கை தீர்த்தத்தாலே திருமஞ்சனம் பண்ண அந்த தீர்த்தத்தை தலையிலே தாங்கும் பாக்கியமானது சிவனுக்கு கிடைக்க அந்த சிவன் என்ன யோசானா, பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையே இத்தனை பரம பவித்திரமா இருக்கிற போது பெருமாளுடைய திருமுடி பெருமாளுடைய திருவடி இதெல்லாம் அவ்வளோ வசரத்துக்கு லோகத்தை அளந்துண்டு போறது, அதையெல்லாம் பார்த்தோமானா எப்படி இருக்கும்? மொத்தத்துல பெருமாளுடைய தலைக்கு சமானமா அவருடைய காலம் அப்படி உசரமா வளர்ந்துட்டு போறது, தலை உசரமா கால உசரமான்னு சொல்ல முடியாதபடி ரெண்டும் போட்டி போட்டு வளர்ந்துட்டு போறது. அப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை சேவித்தால் எப்படி இருக்கும்? சேவிச்சுடணும் எப்படியானும் பெருமாளுடைய விஸ்வரூபத்தேன்னு ஒரு ஆசை வந்துடுத்து சிவனுக்கு. அதனாலே பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலையிலே ஏந்தி கொண்ட சிவன் எப்படியானும் பெருமாளை சேவிச்சுடணும்னு பகீரத பிரயத்தனம் பண்ணி அப்படியே தானும் வளர்ந்துட்டே போறான். பெருமாளுக்கு சமானமா வளர முடியல, அல்லது பெருமாளை முழுசா அவனால சேவிச்சு முடிக்க முடியல, ஆனாலும் சேவிச்சுடணும்னு ஆசை. என்ன பண்ணினா உடனே பூலோகத்துக்கு போய் தபஸ் பண்ணிதான் இதை சாதிக்கணும், பெருமாளை பக்தின்னு சொல்லக்கூடிய வசிய கயிறாலே கட்டினாதான் பெருமாள் பணிந்து நமக்கு சேவை கொடுப்பார் அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுண்டு கைலாயத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமியிலே பல ஸ்தலங்களுக்கும் போய் எங்க பண்ணா சீக்கிரத்துல பலன் கிடைக்கும் அப்படின்னு விசாரித்து இந்த காண்டவ வனத்திலே ஏற்கனவே பெருமாள் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுண்டு காண்டவ வனத்துக்கு வந்து இந்த தோயாதிரின்னு சொல்லக்கூடிய நீர்மலையிலே கடும் தவம் பண்றான். அப்படி தவம் பண்ணின போது பெருமாள் எழுந்தருளி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அன்று உலகளந்த அந்த கோலத்தை சேவிக்க வேணும். ஏன் அன்னைக்கு சேவிக்கலையா நீ அப்படின்னு பெருமாள் கேட்க, சுவாமி நீயானா வளர்ந்துட்டே போற, எங்களால வணங்க முடியறதே தவிர உனக்கு சமானமா வந்து உன்னை சேவிக்க முடியலையப்பா, உன்னுடைய திருவடிகளே பல லோகத்தை எல்லாம் வியாபித்துக் கொண்டது, அப்படி இருக்கும்போது உன்னுடைய முழு திருவேணி நாங்கெல்லாம் எப்படி சேவிக்கிறது, அசக்தாலாச்சே நாங்கள்லாம் அப்படின்னு சொன்ன போது, கவலைப்படாதே உன்னுடைய கண்களுக்கு சேவையாவது போல சின்ன ரூபத்தோட அந்த உலகளந்த காட்சியை காட்டுகிறேன்னு பெருமாள் ருத்ரனுக்காக இறங்கி சேவை சாதித்த கோலம்தான் நடந்தான்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாளா திருவிக்கிரமனா இங்கு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். சிவன் ஒரு சித்த புருஷனான அப்படின்னாலே இந்த சித்த புருஷனாலே பெருமாளுடைய திருவடிகள் விளக்கப்பட்டன. அப்படின்னா என்ன, பெருமாளே அன்னைக்கு நீ திருவிக்ரமாவதாரம் பண்ணி லோகங்களை எல்லாம் அளந்த போது எல்லா லோகத்தையும் தான் அளந்தே, என்னுடைய லோகத்தையும் தான் அளந்தே, ஆனா எனக்கு உன்னுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு தோணல பாத்தியா, ஆனா பிரம்மா பண்ணினர். திருவிக்ரமாவதாரத்திலே உன்னுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய திருவடி விளக்கக்கூடிய பாக்கியம் அந்த யோசனை பிரம்மாவுக்கு வந்தது. நான் ஃபீல் பண்ணினேன் அன்னைக்கு பண்ண முடியலையேன்னு, இன்னைக்கு எனக்காக பிரத்யேகமா சேவை சாதிச்சிருக்கியே இப்பயாவது நான் பண்றேனேன்னு இந்த திருவிக்ர பெருமாளுடைய திருவடியை சிவன் தீர்த்தத்தால அலம்பினானாம். அப்படி திருவிக்ரமன்னு சொல்லக்கூடிய இந்த நடந்தானுடைய திருவடிகளை அலம்பின தீர்த்தம் சித்த புஷ்கரிணி அப்படின்ற பெயரிலே மணிகர்ணிகா தடாகத்திலே சேர்ந்தது. சிவனுக்கு சித்தன்னு பெயர். அந்த சித்தனாலே அலம்பப்பட்ட பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் தான் சித்த புஷ்கரிணி அப்படின்னுட்டும் மணிகர்ணிகா தீர்த்தத்திலே மூன்றாவதான தீர்த்தம். நான்காவது நின்றான்னு சொல்லக்கூடிய நின்ற திருக்கோலத்திலே மலை அடிவாரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய நீர்வண்ண பெருமானுடைய வரலாறு. இப்போ இருந்தான், கிடந்தான், நடந்தான், மூன்று பேருடைய வரலாறும் மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள்களுடையது. நின்றான் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு அதிபதியான கீழே இருக்கிற பெருமாள் வால்மீகி மகரிஷி ராம பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சா விட்டு ராமனை விட்டு சீத நிலைய நிரந்தரமா பிரிஞ்சுட்டா அப்படின்ற செய்திய கேள்விப்பட்டு ரொம்ப துக்கப்படுறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராமனும் சீத்தையும் பிரிஞ்சிருந்து சேரக்கூடிய காலம் எல்லாம் வந்து திரும்பவும் கூட வா ஏதோ மனசு கஷ்டத்தினாலே இப்படி பர்மனண்டா பிரிஞ்சுட்டாளே அப்படின்னு பக்தனான வால்மீகிக்கு ரொம்ப வருத்தம். அந்த வருத்தத்தை எப்படி நாம தீர்த்து கொள்வது அப்படின்னு எங்க போய் மனசை அப்படி தேர்த்திக்கலாம் அப்படின்னுட்டு அவர் அப்படி காலார யாத்திரையா பல தீர்த்தங்களுக்கு பல கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரச்சே இந்த காண்டவ வனத்துக்கு வந்து சேர்றார். இந்த தோத்தாத்ரி மலைக்கு பக்கத்திலே ஹரித மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை. ஹரித மலைனா பச்சை மலை, பச்சை பசேல் என்று செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய மலை, அதனால பச்சை மலைன்னு பேர் வந்திருக்கலாம். அந்த மலையிலே போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னுடைய மனதிற்கு சாந்தி நிம்மதி தேவைப்படுறது, அது கிடைக்கணும்னு தபஸ் பண்றார். எத்தனை தபஸ் பண்ணினாலும் மனதிலே ஒரு நிம்மதி வரவில்லை. இத்தனை காலம் தபஸ் பண்ணிவிட்டேன், இன்னமும் என்னுடைய மனசுல கவலை போகலையே அப்படின்னு இவர் வருத்தப்பட்டு அழுத போது அந்த ஹரித மலையிலிருந்து ஒரு அசரீரி ஒரு வாக்கு கேட்டது. இது என்ன பெரிய பிரமாதமான மலை, நீங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கீர், இப்பேற்பட்ட காண்டவ வனத்திலே வசந்த தோயாதிரின்னு சொல்லக்கூடிய திருநீர் மலை இருக்கிற போது அதை விட்டுட்டு இங்க வரலாமா, அந்த மலைக்கு போங்க, அந்த மலை மேல ரங்கநாதன், நிருசிம்மன், திரிவிக்ரமன் மூன்று பெருமாள் இருக்கா, அவளை எல்லாம் போய் சேவிச்சுட்டு வாங்கோ, உங்களுடைய மனசுல இருக்கிற கஷ்டம் நீங்கிறதான்னு பாக்கலாம் அப்படின்னு அசரீரி சொல்லிட்டு, அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு உத்வேகம் வந்து திருநீர்மலை ஏறி போய் மலையை சேவித்து மலை மேல இருக்கக்கூடிய மூணு பெருமாளையும் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு கீழே இறங்குறார். அப்பவும் இவரோட மனசுல இருக்கிற கவலை போகல. ஏன் போல அப்படின்னு யோசிச்சு பாக்கிறார். அப்போ நம்முடைய கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல ஆராய்ந்து பார்க்கலாம். பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சுட்டா, அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா தானே நமக்கு எல்லாம் சந்தோஷம், பிரிஞ்சுட்டாலேன்றதுதான் நமக்கு கவலை. அப்போ பெருமாளும் பிராட்டியும் சேரணும், அல்லது சேர்ந்து சேவையான சாதிக்கணும், அப்பதான் இவருடைய மன கஷ்டம் போகும். இப்போதான் மருந்து கண்டுபிடிச்சார் இவர், ராமனையும் சீதையையும் சேர்த்தியா சேவிச்சாதான் துயரம் போகும்னு தெரிஞ்சுட்டார். அப்போ ராமானி உடனே சீதா பிராட்டியோடு கூட ஒற்றுமையோட குடும்ப சமேதமா கல்யாணமான நாள்ல எப்படி ரெண்டு பேரும் ஒற்றுமையா கல்யாண ராமனா சேவை சாதிச்சியோ அப்படி சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த மலையடிவாரத்தில இருந்து மலைக்கு மேல இருக்கக்கூடிய பெருமாள்களை எல்லாம் கையை கூப்பி பிரார்த்திக்கிறார். ஏன் தெரியுமோ, அப்ப மலையடிவாரத்துல கோவில் கிடையாது, ராமன் இல்ல, நீர்வண்ணன் இல்ல, கோவிலே இல்ல, கீழே மேல இருக்கிற மூணு பெருமாள் மட்டும்தான். மேல யாரெல்லாம் இருக்கா, பெரிய பெருமாள் இருக்கார், துசிம்மன் இருக்கார், திரிவிக்ரமன் இருக்கார். இவரோ சீதா பிராட்டியோடு கூட கல்யாண ராமனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். என்ன பண்ணலாம், இந்த மலைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பேரிலேயே பெரிய பெருமாள்னு பேரை வச்சுட்டு இருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதன், நாங்களே உனக்கு ராமன் சீதையா சேவை சாதிக்கிறோம் அப்படின்னு இவர் மனசுலே ஒரு ஆறுதல் கொடுத்து, அந்த ரங்கநாதனே ராமனாகவும் ஸ்ரீரங்கநாச்சியாரே சீதா பிராட்டியாகவும் ரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு படுக்கையான ஆதிசேஷனே லட்சுமணனாகவும் ரங்கநாதனுடைய சங்கு சக்கரங்கள் சத்ருக்னர் பரதராகவும் விஸ்வக்சேனர் சுக்ரீவனாகவும் ரங்கநாதருக்கு முன்னாலே மண்டியிட்டுக் கொண்டு கைகூப்பி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கருடன் ஆஞ்சநேயராகவும் மாறி கல்யாண ராமனா குடும்பத்தோடு கூட அனுமானோடு கூட அப்படியே சேவை சாதித்து வால்மீகிக்கு அப்படியே கண்ணுக்கு விருந்து போல பெருமாள் சேவை சாதித்தானாம். அந்த ராம பரிவாரங்கள் தான் கீழே வால்மீகிக்கு சேவை சாதித்தவர்களாக ராமரா எழுதியிருக்கா நீர்வண்ண பெருமாள் சன்னதியில. இப்படி முதல்ல கீழே பெருமாள்னு சேவை கொடுத்தவர் ராமன் தான், அதனால அவருக்கு தான் பிரதான வாசல் ராஜகோபுரம் என்பது போல கீழ் சன்னதிக்கு நேர போனோமானா ராமர் தான் இருக்கார். அவருக்கு ஏன் பிரதான வாசல் அப்படின்ற கேள்விக்கு இது பதில். அவர் தான் முதல்ல வந்த பெருமாள் நீர்வண்ணனுக்கு முன்னாலே. இப்போ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துட்டா, சேர்ந்து குடும்ப சகித்தமா கல்யாண ராமனா சேவை கொடுத்துட்டா, இவர் மனசுல இருந்த அத்தனை கஷ்டமும் அப்படி பணி போல மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப இவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கி ரொம்ப குதூகலமாயிட்டார். அதற்கப்புறம் மேல ரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்க விமானம் இருக்க, அது மட்டும் தன் பங்குக்கு ஏதானும் பண்ண வேண்டாமா, ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னா மாறி சேவை கொடுத்துட்டா, இப்ப ரங்க விமானம் ராமனும் சீதையும் பயணிக்கக்கூடிய புஷ்பக விமானமா மாறி வந்து நின்றுதான். அதை பார்த்த உடனே இன்னொரு ஆசை வால்மீகிக்கு, பெருமாளும் பிராட்டியும் இந்த புஷ்பக விமானத்திலே ஏறி ஆகாசத்திலே பறப்பது போல சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க, அப்படியே பெருமாள் ஆசிரியமா பிராட்டியினுடைய கையை பிடித்து ஏத்தி விமானத்திலே அமர்த்தி வைத்து பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி சேவையோட புஷ்பக விமானத்திலே அப்படியே ஆகாசத்திலே பறக்க, வால்மீகிய நீதானே எங்களை இந்த மாதிரி ஒற்றுமையா சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட, வாடா குழந்தைன்னு பெருமாளும் பிராட்டியும் வால்மீகியையும் கூட கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அந்த புஷ்பக விமானத்திலே அமர்த்தி கொண்டு பெருமாள் பிராட்டி வால்மீகி மூணு பேரும் ஆகாசத்துல மிதக்கிறா. இப்போ பிரிந்து போன ரெண்டு பேரையும் சேர்த்தி சேவையா ஒற்றுமையோட ஆச்சரியமா விமானத்துல பறப்பது போல ஆனந்தமான கோலத்திலே சேவித்த வால்மீகி ரெண்டு பொற்றாமரை மலர்களாலே பெருமாள் திருவடிகளிலும் பிராட்டி திருவடிகளிலும் அர்ச்சனை பண்றார், சேவிக்கிறார், சரணாகதி பண்றார். அந்த ரெண்டு பொற்றாமரை மலர்கள் ஆகாசத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புஷ்பக விமானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீத ராமன் இவா திருவடிகள் சமர்ப்பித்தாரோ இல்லையோ, அர்ச்சனை பண்ண புஷ்பம் பெருமாள் திருவடியில பட்டு கீழே உழறது போல இந்த ரெண்டு பொற்றாமரை மலர்களும் கீழே இருக்கக்கூடிய அந்த மணிகர்ணிகா தீர்த்தத்திலே தடாகத்திலே விழுந்தது. அதிலே ஒரு தீர்த்தம் நாலாவது தீர்த்தமாக மாறியது. ஒரு தாமரை, ஒரு பொற்றாமரை நாலாவது தீர்த்தமாக மாறியது. அது என்ன புஷ்கரிணின்னா ஸ்வர்ண புஷ்கரிணின்னு பெயர் அதற்கு. பொற்றாமரைன்னா என்ன? ஸ்வர்ண தாமரை. ஸ்வர்ண புஷ்பம் தீர்த்தமாக மாறியதினாலே ஸ்வர்ண புஷ்கரிணி. ஆக க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய பார்க்கடலிலிருந்து தோன்றிய ரங்கநாதனுக்காக பார்க்கடலே தீர்த்தமான க்ஷீர புஷ்கரிணி. நிருசிம்மனுடைய கருணை கண்ணீரானது பட்ட காருண்ய புஷ்கரிணி. சித்தனான சிவனாலே திருவிக்கிரமனுடைய திருவடியை அலம்பப்பட்டதான சித்த புஷ்கரிணி. ராமன் சீதை திருவடிகளிலே இரண்டு ஸ்வர்ண புஷ்பங்களாலே வால்மீகி அர்ச்சனை பண்ண அவா திருவடி பட்டு அது பூமியில விழ அதுல ஒரு ஸ்வர்ண புஷ்பம் பட்டு ஸ்வர்ண புஷ்கரிணி. ஆக க்ஷீர காருண்ய சித்த ஸ்வர்ண நான்கு புஷ்கரணிகள் சேர்ந்து ஒரு தீர்த்தமாக மணிகர்ணிகா தடாகம்னு சொல்லக்கூடிய வசந்த புண்ணிய தீர்த்தம். அப்போ இன்னொரு தாமரை என்னானது அப்படின்னா, அந்த இன்னொரு தாமரை இருக்கு பாருங்க, அது மலராத முட்டாக இருக்கக்கூடிய தாமரையா இருந்தது. அந்த மொட்டு தாமரை இருக்கு பாருங்க, அதன் மேலே ஸ்ரீவைகுண்டத்திலே விரஜா நதியில் இருக்கக்கூடிய விரஜை தீர்த்தமானது மேல வந்து விழுந்து அந்த தாமரைக்கு திருமஞ்சனம் பண்ணினது. ரெண்டு பொற்றாமரை மலர்கள்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண புஷ்பங்களை ராமன் சீத திருவடியில சேர்த்து அர்ச்சனை பண்ணினர். அவா திருவடியில பட்டு கீழே உழருது. ஒன்னு புஷ்கரணியில பட்டு தீர்த்தமா மாறிடுச்சு. இன்னொரு மொட்டு அப்படியே இருக்கு பாருங்க, அந்த மொட்டுக்கு மேல ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதி தீர்த்தம் தானே வந்து திருமஞ்சனம் மாறுது. ஆன உடனே அந்த மொட்டு அப்படியே மலர்றது விரியறது. இப்போ அதுக்கு நடுவுல இருந்து பெருமாள் நீர்வண்ணனாக சேவை சாதிக்கிறான். பொற்றாமரை மேலே நீரானது சேர்க்கப்பட்டு அந்த நீராலே மலர்ந்த தாமரை புஷ்பத்துக்கு நடுவிலே இருந்து நீர்வண்ணனாக திருநீர்மலை நீர்வண்ணன் சேவை சாதிக்கிறான். இப்படி இந்த பெருமாளும் பிரதானமாக வால்மீகிக்காக சேவை சாதித்த பெருமாளானபடியினாலே அவர் க்ஷேத்ராதீசன் ஸ்தலாதீசன் நீர்மலை அப்படின்னு ஊர் பேரும் மலை பேரும் இருக்கிறதுனால நீர்வண்ணன் என்கிற பெருமாள் தான் க்ஷேத்ராதீசம். அதனாலே அவனுக்கு பிரதான உற்சவம் நடத்துவதற்காக கொடிமரம் அப்படின்னு இரண்டாவது கேள்விக்கு பதில். இப்படி நீர்வண்ண பெருமாள் சேவை சாதித்தார். வால்மீகிக்காக பிரத்யேகமா சேவை சாதித்தவாதான் இந்த கல்யாணராமனும் நீர்வண்ணனும். இந்த நீர்வண்ணனுடைய தர்மபத்னிக்கு அனிமாமலர் மங்கைன்னு திருநாமம். இப்படி ஆச்சரியமா இவா ரெண்டு பேரும் கீழே எழுந்தருள் இருந்து கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இது நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு சொல்லக்கூடிய நான்கு பெருமாள்களுடைய ஸ்தலபுராணம். நான்கு பெருமாள் இந்த எழுந்தருளி சேவை சாதித்தது, இந்த தீர்த்தம் உருவானது, இதனுடைய ஸ்தலபுராணம். உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கிறதுனாலயோ என்னமோ ஸ்ரீரங்கத்தை போல உற்சவங்களுக்கு பஞ்சமே இல்லாத கோவில். ஒரு ஒரு மாசமும் ஏதான உற்சவம் இருந்துட்டு இருக்கும். பிரதானமான உற்சவங்கள்னு பார்த்தா இந்த மலைக்கு அதிபதியான ரங்கநாதனுடைய பிரம்மோற்சவம். ரங்கநாதன் சொல்றதே இல்ல, பெரிய பெருமாள்னு சொல்றதுதான் வழக்கம். ஸ்ரீரங்க ரங்கநாதனை பெரிய பெருமாள்னு சொல்றதுனால அவர் வந்து இங்க சயனிச்சுட்டு இருக்கிறதுனால பெரிய பெருமாள்னு சொன்னாலும் சரி, இல்ல இங்க இருக்கிற நாலு பெருமாள்ல இவர் தான் பெரிய பெருமாள்னு வச்சிருந்தாலும் சரி, எப்படியோ இவர் தான் பெரிய பெருமாள். இங்க அவருக்கு சித்திர மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு தீர்த்தவாரி ஆவது போல பத்து நாள் பிரம்மோற்சவம், அதுதான் பெரிய உற்சவம் இந்த ஊர்ல. அஞ்சாம் நாள் ராத்திரி கருட சேவை பெருமாளுக்கு வைகான சாகமமானபடியினாலே ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். சித்திர சிரவண தன்னைக்கு தீர்த்தவாரிக்கு நிறைய பக்தர்கள் தீர்த்தமாடுவா இந்த புஷ்கரணியிலே. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசல் சேவை ரொம்ப விசேஷம். சென்னையில திருவள்ளிக்கேணி திவதேசத்திற்கு அடுத்தபடியா பரமபத வாசல் சேவை விசேஷமான திவதேசம்னு சொன்னா இந்த திருநீர்மலை. நிறைய பக்தர்கள் சேவிப்பா, பிரத்யேகமான பரமபத வாசல் உண்டு நீர்வண்ணன் சன்னதியிலே. அந்த பரமபத வாசல் சேவையில கூட சேவை சாதிக்கிறது யாருன்னா இந்த ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் தான். இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. மறுநாள் வைகுண்ட துவாதசி அன்னைக்கு இந்த மணிகர்ணிகா தடாகத்திலே தீர்த்தவாரி உண்டு. அடுத்து தை மாசம் வரக்கூடிய ரதசப்தமி அன்னைக்கு திருமலையை போலவே ஏழு வாகனத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறேன். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய தொண்ட மண்டலத்தில எங்கேயும் ரதசப்தமிக்கு பெருமாள் ஏழு சேவை சாதிக்கிறது கிடையவே கிடையாது. எல்லா பெருமாளும் கார்த்தால சூரிய பிரபை சாயங்காலம் சந்திர பிரபை ரெண்டே வாகனம் தான். இந்த திருநீர்மலை ரங்கநாதன் மட்டும்தான் ஏழு வாகனத்துல சேவை சாதிக்கிறார் திருமலையை போலவே. திருப்பதிக்கு வர முடியாதவா சென்னை சுத்தி இருக்கிற பாகவதத்தமாள்லாம் ரதசப்தமி அனுபவிக்கணும்னா இந்த ரங்கநாதனை போய் அனுபவிக்கலாம். அதுலயும் கூட ஏழு வாகனம் தீர்த்தவாரி எல்லாம் ரங்கநாதனுக்கு தான், நீர்வண்ணனுக்கு கிடையாது. மாசி மகத்தன்னைக்கு பல பெருமாள்கள் கருட சேவை தீர்த்தவாரி எல்லாம் கண்டுகொள்வா. அது போல மாசி மகத்தன்னைக்கு இந்த ரங்கநாதனுக்கும் கருட சேவை உண்டு, தீர்த்தவாரி உண்டு. மாசி மாசம் உத்தர நட்சத்திர தன்னைக்கு நீர்வண்ணனுடைய பிராட்டியான அனிமாமலர் மங்கை நாச்சியாருடைய திருநட்சத்திரம். அன்னைக்கு விசேஷமா தாயாருக்கு திருவஞ்சனம் எல்லாம் ஆகி நீர்வண்ணனுக்கும் அனிமாமலர் மங்கைக்கும் கல்யாண உற்சவம் சேர்த்தி எல்லாம் உண்டு. மாசி உத்தரத்தன்னைக்கு நீர்வண்ணன் அனிமாமலர் மங்கை நாச்சியார் சேர்த்தி சேவை. பங்குனி சிரவணம் தீர்த்தவாரி ஆகும்படியா நீர்வண்ணனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம், சித்திர சிரவணம் பெரிய பெருமாள் பிரம்மோற்சவம், பங்குனி சிரவணம் நீர்வண்ணன் பிரம்மோற்சவம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருநட்சத்திரமானபடியினாலே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பெருமாளுக்கு எல்லாம் விசேஷ திருமஞ்சனம். ஸ்ரீரங்க நாச்சியார் ரங்கநாத பெருமாள் கல்யாண உற்சவம் சேர்த்தி சேவை. மாசி உத்தரத்துக்கு அனிமாமலர் மங்க நாச்சியார் நீர்வண்ண பெருமாள் சேர்த்தி, பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தி. இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணோன்னு வரார். வந்தபோது அடாத தொடர் மழை பெஞ்சுண்டு வந்த காரணத்தினால ஆழ்வாரால மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்க முடியல, ஊருக்கே நெருங்க முடியல. ஊருக்கு ரொம்ப தூரத்திலேயே நின்றுடுறார் ஆழ்வார். மலையை சுத்தி ஊரை சுத்தி அப்படியே ஜெல்லம் வெள்ளக்காடா மிதக்கிறது. மலைக்கு யாரும் போகக்கூடாது, மலைக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது போல ஜலம் அப்படியே மலையை சுத்தி பாதுகாப்பா அரண் போல வேலி போல நிக்கிறது. ஆழ்வாரால பெருமாளை சேவிக்க முடியல. ஒரு பெருமாள் இருந்தாவே ஆழ்வார் உடாம தொடர்ந்து போய் சேவிக்கக்கூடியவர். ஒண்ணுக்கு 4 பெருமாள் 5 பெருமாள் இருக்கா, ஆழ்வாருக்கு உடனோன்னு மனசு வருமோ? எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, மழை ஜலம் வடிஞ்சு ஆழ்வார் பெருமாளை சேவிச்சுட்டு தான் போறதுன்னு முடிவு பண்ணிவிட்டார். 1 நாள் 2 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 1 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் இல்ல, 6 வருஷம் ஆனாலும் உன்னை சேவிக்காம போறதில்லைன்னு ஆழ்வார் என்ன பண்ணினார், ஒரு இடத்துல போய் தங்கிவிட்டார். எதுக்கு மேல இவரால போக முடியலையோ, எது வரைக்கும் ஜலம் இருக்கோ அதுக்கு தூரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை, திருநீர் மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை, அந்த மலையில போய் ஆழ்வார் தங்கிட்டார். எதுக்கு மலையில தங்கினார் அப்படின்னா, சுத்தி ஜலம் சூழ்ந்து இருக்கிறது மலையை சுத்தி, மலையை சேவிக்க முடியல. இன்னொரு சின்ன மலை மேல ஏறி உட்கார்ந்துட்டாலாவது இந்த மலை கண்ணுக்கு படுறதா, அந்த மலையை சேவிச்சுட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆழ்வார் தவம் பண்றது போல அந்த மலையில போய் 6 மாச காலம் தங்கியிருந்தார். அந்த மலைக்கு திருவங்கை ஆழ்வார் மலைன்னு பேர் சொல்றா. அந்த ஊருக்கு திருவங்கை ஆழ்வார் புறம்னு பேர் இருக்கு. இப்போ அங்க ஒரு மணிமண்டபம் கட்டி அண்ணா ஒரு 6-7 அடி உசரத்துல திருவங்கை ஆழ்வார் மூலவரை பிரதிஷ்டை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை போய் பெரிய திருமொழி எல்லாம் சேவிச்சுட்டு வரா, புளியோரை எல்லாம் அம்சையறார் ஆழ்வார். அந்த மாதிரி ஸ்ரீவைஷ்ணவாலாம் ஒரு கோஷ்டியா சச்சங்கமா பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஆழ்வார் அந்த மலை மேல இருந்துட்டு தான் திருநீர்மலை அனுபவித்தார். 6 மாதங்கள் காத்து கிடந்தார். ஒரு தவம் போல பூர்த்தி ஆச்சு 6 மாசம். எல்லா ஜலமும் வத்தி போச்சு. கஷேத்திரத்துக்கிட்ட வந்தார், தீர்த்தத்தை சேவித்தார், தீர்த்தமாடினர். கீழே இருக்கிற பெருமாள் மேல இருக்கிற பெருமாள் எல்லோரையும் கண்களார வாரி விழுங்கி பருகி அனுபவித்தார். பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணினர். திருநீர்மலை திவ்யதேசமானது. திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாலேயே பூதத்தாழ்வார் ஏற்கனவே இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இப்படி மலையை சுத்தி ஜலம் இருந்தபடியினாலே ஆழ்வாரால சேவிக்க முடியாம போயிடவே ஆழ்வார் இந்த ஜலம் பத்தி பெருமாளை சேவிச்சுட்டு தான் போவேன்னு தவக்கோலத்திலே அமர்ந்த மலை இது. பூதத்தாழ்வார் பயின்றது அரங்கம் திருக்கோட்டி, பண்ணால் பயின்றதுவும் வேங்கடமே, பண்ணால் பயின்றது அணி திகழும் சோலை அணி நீர் மலையே, மணி திகழும் வந்தடக்கை மால் அப்படின்னு ஸ்ரீரங்கம் திருக்கோட்டியூர் திருவேங்கடம் திருமாலிருஞ்சோலை திருநீர்மலை இப்படின்னு பல திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிற ஒரு பாசுரத்திலே அணி நீர்மலையே அழகான நீர்மலை என்று இந்த திருநீர்மலையை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிற திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாலேயே பூதத்தாழ்வாராலே திவ்யதேச அந்தஸ்தை பெற்ற திவ்யதேசம் இது. இப்போ திருமங்கை ஆழ்வார் வந்தார், 6 மாசம் தங்கியிருந்தார், பெருமாள் அனுபவித்தார். பெருமாள் ஆழ்வாருக்கு நின்ற இருந்த கிடந்த நடந்த என்ற 4 திருக்கோலங்களிலும் ஆச்சரியமா காட்சி கொடுக்கிறார். ஆழ்வார் பெருமாளை பல ஊர்ல பல விதமா சேவிச்சிருக்கிறவர். ஒரு ஒரு பெருமாளை சேவிக்கிறச்சியும் ஒரு ஞாபகம் வர்றது ஆழ்வாருக்கு. நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற நீர்வண்ணனை பார்த்தா தனக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்த திருநறையூர் நம்பி நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் ஆட்டமா சேவை சாதிக்கிறார், அவர் ஞாபகம் வருது. படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை பார்த்தா கும்பகோணத்துல சேனிச்சென்றிருக்கிற சாரங்கபாணி ஞாபகத்துக்கு வரார். உட்கார்ந்து நரசிம்மனை பார்த்தா தன்னுடைய அவதார ஸ்தலத்திலே திரு ஆலி என்கிற திவதேசத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் ஞாபகத்துக்கு வரார். இங்க இருக்கிற திரிவிக்ரமன் சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாளை பார்த்தா திருக்கோவலூர் பெருமாள் ஞாபகத்துக்கு வரார். ஆக இவாளை எல்லாம் சேர்த்து பாட ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார் இந்த ஊர்ல. அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பலவே அவுணன் என் தானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது. அன்று ஆயர் குலக்கொடியோடு, ஆயர் குலக்கொடி யாதவ குலத்திற்கு கொடி போலே விளங்கியவளான பிராட்டி, அவளுக்கு என்ன பெயர் தெரியுமா? அணிமாமலர் மங்கைன்னு திருநாமம். ராகவத்வே அபவத் சீதாகா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணின்னு பெருமாள் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுக்கு தகுந்தது போல அவதாரம் எடுக்கக்கூடியவள் பிராட்டி. அப்படி அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னையா அவதாரம் பண்ணின அந்த பிராட்டி தான் இன்னைக்கு நீர்வண்ணனுக்கு தகுந்தபடி அர்ச்சாவதாரத்திலே அணிமாமலர் மங்கையா அவதாரம் பண்றா. அவளோட பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அன்பு அளவி அளவுதல் அளவலாவுதல் அப்படின்னா ஆசையா பேசுறது. எப்படி பேசுறானா? அன்போடு பேசுறானா? அதாவது ஏதோ காரியானோன்னு பெருமாள் மனசுல கோபத்தை வஞ்சத்தை வச்சுட்டு பொய் பாசத்தை எல்லாம் வச்சுட்டு வேஷம் போடலையா, உண்மையான அன்போட பிராட்டின் இடத்துல பேசுறானா. அப்படி இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்போட அளவளவினாதான் அவா ரெண்டு பேருடைய தாம்பத்தியம் ஒற்றுமையா இருக்கும். அப்போதான் குழந்தைகளான நமக்கெல்லாம் லாபம், நாமெல்லாம் ஒழுங்கா இருப்போம். ஆகையினாலே அவா ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறது கூட நம்முடைய நன்மைக்காகத்தான். அதனாலே அவர்களுடைய அன்பு தூயது. அப்படி இந்த பெருமாள் அணிமாமலர் மங்கை நாச்சியாரோடைய கூட அன்பாக அளவிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. அவன் யார் தெரியுமோ? அவுணர் என்றானும் இரக்கமில்லாதவன். ராட்சசால் மேல அவனுக்கு கருணைன்றதே கிடையாது. ஏன்னா நல்லவாளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவா, அவன் மேல கருணை காட்டினா நல்லவாளை காப்பாத்தாம விட்டுருவானே. ஆகையினாலே பாகவதர்களிடத்திலே துவேஷம் உள்ள ராட்சசாலுக்கு அசுராலுக்கு பெருமாள் என்னைக்கும் இரக்கம் காட்டுறதே கிடையாது. அப்பேற்பட்ட நிருசிம்மன் இவன் உறையும் இடமாவது அவன் அணிமாமலர் மங்கையோடு கூட அன்பாக அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் எது தெரியுமோ? இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நீர்வளம் மிக்க திருநரையூர் நாச்சியார் கோயில் திவதேசம். பல கழனிகள் பல வயல்கள் சூழ்ந்து வயலாளி மணவாளனாக இருக்கக்கூடிய திருவாளி, காவிரி நதி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய திருக்குடந்தை, நீர் தடங்கள் பெண்ணையார் அப்படி பலபலான்னு பிரவகிக்கக்கூடிய கோவல் நகர் திருக்கோவலூர், இதெல்லாம் தான் பெருமாள் அப்படி தாயாரோட அன்பாக பேசி குழவக்கூடிய இடம். அந்த நாலு பெருமாளும் கூட நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான். திருநரையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயிலிலே நின்றான், திரு ஆலியிலே நிருசிம்மனாக இருந்தான், திரு குடந்தையிலே அமுதனாக கிடந்தான், திரு கோவலூரிலே திருவிக்ரமனாக நடந்தான். அவளுக்கெல்லாம் ஒரே இடம் அது தெரியுமா? ஏன் ஒரே இடம்னு சொல்ற? இவ நாலு பேர் நாலு இடத்துல இருக்கா, ஆனா நாலு பேரை சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கா. எங்க தெரியுமோ? மாமலையாவது நீர்மலையே, சொல்லி முடிக்க முடியாத பெருமைகளை உடைய அரும்பெரும் மலை. மாமலைன்னா திருவேங்கட மலையை போல அளவிலே பெரிய மலைன்னு எடுத்துக் கொள்ளாதீர்கள். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது. சின்ன மூர்த்தி தான், சின்ன மலை தான், ஆனா பெருமை பெருசு. அத்தனை சிறப்புகள் வாய்ந்த மலை, நான்கு பெருமாள்களை அடக்கிய மலை. ஆகையினாலே மாமலை அப்படி பிரசித்தமான மலை எது தெரியுமோ? இந்த திருநீர் மலையே. நீர்மலைன்னு சொல்லல ஆழ்வார், நீர்மலையே அப்படின்னா இந்த நீர்மலைக்கு சமானமான ஒரு மலை கிடையாது. நீர்மலையே நாலு பேர் உடைகின்ற மலைன்னு கொண்டாடுற. அப்படி நான்கு பெருமாள்களும் முதல் பாட்டுல ஒரு பாட்டாலேயே ஆழ்வாரால மங்களாசாசனம் பண்ணிட்டார் ஆழ்வார். இதுக்கு மேல அவர் பதிகமே பாட வேணாம் சுவாமி, அடுத்த ஒன்பது பாசுரத்தை பாடவே வேணாம் ஆழ்வார், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடலாம். இந்த ஒரு பாட்டு போறோம். அணிமாமலர் மங்கைன்னு தாயார சொல்லிட்டார், திருநீர் மலைன்னு ஊர் பேரை சொல்லிட்டார், நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு நாலு பெருமாள் மங்களாசாசனம் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாட்டே போறோம் திவதேசம்னு சொல்றதுக்கு. இருந்தாலும் ஆழ்வார் ஆறு மாசம் தங்கி இருந்து அனுபவித்த பெருமாளானபடியினாலே அவருடைய பெருமையை பத்து பாசுரங்களாக வெளியிடுகிறார். அப்படி தன்னுடைய நான்கு திவதேச காட்சியும் பெருமாள் ஆழ்வாருக்கு இந்த ஒரு இடத்திலேயே காட்டி கொடுத்த உத்தமமான மலை மாமலை. ஹிரண்ய வதம் பண்ணின நிருசிம்ம ரூபியா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை. வாமனாக வந்து திரிவிக்ரமனாக உலகளந்த எம்பெருமானுடைய மலை. சுதர்சன ஆழ்வானை கொண்டு சூரியனை மறைத்து ஏற்றம் பண்ணின கிருஷ்ணனுடைய மலை. பாண்டவர்களுக்காக பாரத யுத்தத்தை நடத்தி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த கண்ணன் வாழ்கிற மலை. கடலிலே அணை கட்டி ராவணனுடைய 10 முடிகளையும் அறுத்து சீதை பிராட்டியை ரட்சித்தவனுடைய மலை. அவனே நீலமுகில் வண்ணனாக நீர்வண்ணனாக சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரம். இதுதான் நாம் உய்வதற்கு தகுந்த இடம். ஆகையினாலே என்னை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இந்த திருநீர்மலைக்கு வாருங்கள், வந்து இந்த மலையினிடத்திலே இந்த எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆழ்வார் அன்போடு அழைக்கக்கூடிய ஆச்சரியமான அற்புதமான திவ்யதேசம் இது. இப்படி 4 திவ்யதேசத்து பெருமாள்கள் ஒரே மாதிரி சேவை சாதிக்கிறா அப்படின்னு சாதிக்கிறார். பல திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கக்கூடிய காட்சியெல்லாம் கூட நமக்காக இங்கே கிடைக்கிறது. ஒரு திவ்யதேசத்திலே இந்தந்த பெருமாளை இங்கெங்கதான் போய் சேவிக்கணும்னு இல்ல, எல்லா பெருமாளையும் இங்க சேவை சுடலாம், வாங்க ஒரு இடத்துக்கு வந்தா போறோம்னு கூப்பிடுற. இந்த காண்டவ வனத்த ஆழ்வார் மங்களாசனம் பண்றார். காண்டவ வனம் என்பதோர் காடு, அமரர்க்கு அரையன் அது காண்டவன் நிற்க, முனே மூண்டாரழலுண்ண முனிந்ததுவும் அதுவன்றியும் முன்னுலகம் பொறை தீர்த்து ஆண்டான் அவ்வுணநகல் மார்பம் உகிரால் வகிராக முனிந்தறியாய், நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கிடமாம் மலையாவது நீர்மலையே. காண்டவ வனம் என்பதோர் காடு அப்படின்னு இந்த காட்டை மங்களாசனம் பண்ணிட்டார். க்ஷேத்திரத்தையும் மங்களாசனம் பண்ணி ஆயிடுத்து. காண்டவனம்னு வனம் மங்களாசனம் ஆயிடுத்து, நீர்மலைன்னு மலை மங்களாசனம் ஆயிடுத்து, அனிமாமலர் மங்கை தாயார் மங்களாசனம் ஆயிட்டா, 4 பெருமாளும் மங்களாசனம் ஆயிடுத்து. இத்தனை கிரெடிட் வேற எந்த திவ்யதேசத்திற்கு உண்டு சுவாமி? அதனாலே இது மாமலை, மாமலையாவது நீர்மலை. அமரருக்கு அரையன் அப்படின்னா தேவர்களுக்கு அரசனான இந்திரன். அவன் காண்டவ வனம் என்று பெயருடைய ஒரு காட்டை ரொம்ப பொத்தி பாதுகாத்துண்டு வந்தான். அந்த காண்டவ வனம்னு சொல்லக்கூடிய காட்டுல, அந்த காண்டவ வனம்னு சொல்லக்கூடிய காடு எங்க இருந்ததுன்னா யமுனா நதிக்கரையில இருந்த காடு அது. அந்த காட்டுல நிறைய அசுரர்கள் ராட்சசர்கள் இவெல்லாம் துர்சக்திகள்லாம் நடமாடிட்டு இருந்தா, அவளுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்த இடம் அதெல்லாம். அந்த சமயத்திலே ஒரு ரிஷியானவர் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணி அக்னிக்கு விசேஷமா நிறைய நெய்ய ஆகுதியா கொடுத்து, அக்னிக்கு நிறைய நெய் சாட்டு சாட்டு சாட்டு சாட்டு வயர் அப்படியே மந்தமா போயிடுத்து, இதுக்கு மேல நெய்யே சாப்பிடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டோம் அக்னி. அந்த மாதிரி சமயத்திலே நாம ஏதான ஒரு வஸ்து ரொம்ப சீக்கிரத்துல ஜீர்ணமாகாத வஸ்து நிறைய சாப்பிட்டோம்னா அதுக்கு மேல ஒன்னும் சாப்பிடணும்னு தோணாது, வயிறு மலப்பா கூடும். அதுக்கு பிரத்தியா மருந்தா ஏதானும் சாட்டா அது சரியாகும்னு சொல்றாளோ இல்லையோ? இப்ப நிறைய மாம்பழம் சாப்பிட்டு மந்தமா எடுத்துன்னா பால் சாப்பிடணும் அப்ப தெளிவுன்னு சொல்றாளோ இல்லையோ? அந்த மாதிரி ஸ்வேதகேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ ரிஷி தொடர்ந்து பல நாள் தீர்க்க சத்திரம்னு ஒரு பெரிய யாகத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதுல தாரதாரையா நெய்ய கொட்டின்னு இருக்காரு. இப்படி நெய்ய சாட்டு சாட்டு நெய்யே பிடிக்காம வெகட்டி போயிடுது அக்னிக்கு. அதனால நெய்ல ஒரு ஆசை ஒரு ஆர்வமே ஏற்படாம பல நாள் என்ன இந்த ரிஷி வெறும் நெய்யே கொடுத்துட்டு இருக்காருன்னு சாப்பிட பிடிக்காம அக்னியினுடைய சரீரம் எல்லாம் மெலிந்து போயிடுத்து, அக்னி அப்படியே நோய் வந்தவன் போல ஆயிட்டான். இப்ப வேற வழி இல்லாம பிரம்மன் இடத்துல போய் இந்த ரிஷி நெய்ய குத்தியே சாகடிச்சுடுவார் போல் இருக்கு, என்ன என்னால நெய்ய தவிர வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றது சுவாமி, நெய்ய சாப்பிடறதுக்கு இஷ்டமே இல்லை எனக்கு அப்படின்னா, அக்னி நெய்ய வாங்கிட்டு அவளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறது தானே உன்னுடைய காரியம், இப்படி சொல்லலாமோன்னா அதுக்குன்னு இத்தனை நெய் கூட்டினா நான் என்ன பண்றது சுவாமி? சரி கவலைப்படாத, அசுரர்கள் எல்லாம் ஒளிஞ்சுண்டு துஷ்ட காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு காடு இருக்கு காண்டவ வனம்னு பெயர், அந்த காட்டை போய் எரிச்சுடு, அதாவது அந்த காட்டை உன்னுடைய நாக்காலே சாட்டுடு. அப்போ நெய்யே சாட்டு மந்தமா இருக்கிற உன்னுடைய உடம்புக்கு காட்டுல இருக்கிற கரடுமுரடான வஸ்துக்களை எல்லாம் சாட்டியானா அது ஒரு மாத்து மருந்து அமைஞ்சு வயிறு சரியாயிடும், அதுக்கப்புறம் நெய் சாப்பிடலாம் நல்லா ஸ்வஸ்தமாயிடுவேன்னு பிரம்மன் சொல்றான். இதனால அக்னியானவன் அந்த காண்டவ வனத்தை எரிக்கணும்னு போறான், எரிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதாவது சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க இருந்த ராட்சசா எல்லாம் வேற வழி இல்லாம இந்திரன் இடத்துல பிரார்த்திக்கிறான், இந்திரா நீ தான் மழைக்கு அதிபதி, நாங்க அசுராளா இருந்தாலும் இப்ப உன்னை தெய்வம்னு நினைச்சு உன்னை வணங்கி பிரார்த்திக்கிறோம், நீதான் சரணாகத்தாலான எங்களை காப்பாத்தணும், நல்ல மழை பெய்யணும், அக்னியானது எங்களை சாப்பிடவே கூடாது, நாங்க சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்திக்க, அசுராலா இருந்தாலும் ராட்சசாலா இருந்தாலும் நம்மளை தெய்வம்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டாலேன்னு ஒரு புகழ்ச்சி போதையிலே இந்திரன் என்ன பண்ணினா, நல்ல மழையை பெய்ய வச்சு அந்த காட்டை எரிக்க முடியாதபடி அக்னியானவன் சாப்பிட முடியாதபடி காப்பாத்தினான். அப்போ அங்க இருந்த ரிஷிகள் எல்லாம் இந்த காண்டவ வனத்திலே இந்த துஷ்டா எல்லாம் இருந்துட்டு இங்க தவம் பண்ணக்கூடிய யாகம் பண்ணக்கூடிய நல்ல ரிஷிகளை எல்லாம் ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டு கொன்னு சாட்டுண்டு வரா, அவளை எல்லாம் தேவனுடைய சமகாரம் பண்ணியே ஆகணும்னு கிருஷ்ணனோடு பேசிக் கொண்டிருந்த அர்ஜுனனோடு பேசிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் இடத்துல போய் பிரார்த்திக்கிறான். அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறான், ஆமா சுவாமி வாஸ்தவம் தான், கண்ணா நீ தான் அவளை எல்லாம் சமகாரம் பண்ணி இந்த ரிஷிகளை எல்லாம் காப்பாத்தணும், அந்த காடு முழுக்க செடி கொடி இருக்கோ இல்லையோ அவா தான் நிறைஞ்சிருக்கா, அதனால காட்டை எரிச்சுட்டா போறது, அக்னி எரிக்கலான்னு வந்தான், அவனையும் இந்த மாதிரி எரிக்கூடாம பண்ணிட்டு இருக்கான் இந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்திரனை நாம அடக்கிட்டோமானா அக்னி சுலபமா இந்த காட்டை எரிச்சுடலாம், ஆகையினால இந்திரன் அடக்கணும், முதல்ல இந்திரன் அடக்கிறதுக்கு வழிய பாக்கலான்னு தேரு குதிரை யானை அந்த மாதிரி பலவிதமான படைகளோடு கூட வருணனோட உதவியோடு கூட இந்திரனை எதிர்த்து போரிட்டு இந்திரன் கண்ணனிடத்திலே போர்ல தோத்து கடைசியில இந்திரன் தோத்து விடுறான், கண்ணன் ஜெயிச்சு விடுறான். இப்போ அக்னி இந்திரனாலே மழை பெய்விக்க முடியாமல் இந்திரன் தோத்து நின்ன போது சந்தோஷமா அந்த காண்டவ வனத்தை எரிச்சுட்டான் சாட்டான். இதனால என்னாச்சு, துஷ்ட சக்திகள் துஷ்ட ராட்சசாலாம் எழிஞ்சு போயிட்டா ஒழிஞ்சு போயிட்டான். இப்படி கண்ணன் தான் சம்ஹாரம் பண்ணி துஷ்ட ராட்சசால அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அக்னியை கொண்டும் துஷ்டர்களை எல்லாம் அழித்து நல்லது பண்றான். ஆக ராமாவதாரத்திலே ராவண சம்ஹாரம் என்ன, ஹிரண்ய சம்ஹாரம் என்ன, ஹிரண்யக சிப்புவினுடைய சம்ஹாரம் என்ன, கும்பகர்ணோட சம்ஹாரம் என்ன, இப்படி கம்ச சிசுபால சம்ஹாரம் என்ன, இந்த மாதிரி துஷ்ட ராட்சசாலை எல்லாம் தான் சம்ஹாரம் பண்ணது போல துஷ்ட ராட்சசர்களினுடைய கூடாரமாக திகழ்ந்த காண்டவனம்னு சொல்லக்கூடிய காடையும் அக்னியை கொண்டு விழுங்க செய்தான். அப்படி துஷ்டர்களை அழித்து நல்லவர்களுக்கு அனுகிரகம் பண்ணின கண்ணனிவன் அப்படின்னு இந்த காண்டவ வனத்தினுடைய புராணமானது சொல்லப்படுறது. அந்த காண்டவ வனம் பெருமாளை பிரார்த்திச்சுண்டுதான், நான் ஏதோ துஷ்ட புத்தியிலே துஷ்டர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டேன், அந்த பாவம் எல்லாம் போக பெருமாளுடைய திருவடியின் மேல படணும் அப்படின்னு பிரார்த்திக்க, நீதான் அக்னியாலே எரிக்கப்பட்டு எரிஞ்சு போயிட்டியே, எங்க என்னுடைய திருவடி உன் மேல படுறதுன்னு பெருமாள் தமாஷா சொல்ல, நீ நினைச்சா முடியும் மனசு வைக்கணும்னு அது பிரார்த்திக்க, பின்னொரு காலத்திலே இந்த க்ஷேத்திரத்திலே நான் தோன்றுகிறேன், அப்போது நீ எனக்கு முன்னாலே காண்டவ வனம்னு சொல்லக்கூடிய வனமா அங்க போய் மாறி இருப்பாய், உன் மீது தோயாதிரின்னு சொல்லக்கூடிய மலை மீது நான் பல திருக்கோலங்களிலே சேவை சாதிப்பேன், நீயோ கண்ணனா என்ன உன்னுடைய காலடி படணும்னு சொன்னேன், நான் உன் மேல நிக்கிறது மட்டும் இல்ல நிப்பேன் நடப்பேன் உட்காந்துப்பேன் படுத்துப்பேன் எல்லாம் பண்ணுவேன்னு பெருமாள் வரம் கொடுத்து அந்த காண்டவ வனமே இங்கு காண்டவ வனமாக வந்து அதன் மேலே நீர்மலை வந்து நீர்மலைக்கு மேலே நான்கு பெருமாளா பெருமாள் சேவை சாதிக்கிறான். இந்த பாட்டிலே பாருங்க, அவுண நகல் மார்பகலம் உயிரால் வகிராக முனிந்து அறியாய் அப்படின்னுட்டு இரண்ய சம்ஹாரம் பண்ணின நுசிம்மனாவும் மங்களாசனம் பண்ணி ஆயிடுத்து, நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவன் அப்படின்னு திரிவிக்ரமாவதாரத்தையும் கூட மங்களாசனம் பண்ணி ஆயிடுத்து. முதல் பாட்டிலேயே நாலு பேரும் சொல்லிட்டார், இருந்தாலும் பிரத்யேகமா ஒரு ஒருத்தரையும் தனித்தனியா மங்களாசனம் பண்ணிட்டு வரார். இப்படி பத்து பாசுரங்களாலே திருமங்கையாழ்வாரானவர் இந்த நான்கு எம்பெருமான்களையும் மலையையும் மங்களாசனம் பண்ணி ஆச்சரியமாக கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், நின்னா இருந்தான் கிடந்தான் நடந்தான் இத்தனை சொல்லி என்ன சுவாமி, நாலு பேரையும் பொதுவா சேர்த்து ஒரு பாட்டுல சொல்லிட்டேன், நாலு பேரையும் தனித்தனியா சொல்லிட்டு வரேன்னு ஒன்பது பாட்டும் சொல்லி ஆயிடுத்து, காண்டவ வனம்னு பெயர் வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லி ஆயிடுத்து, இவ்வளவு சொல்லி என்ன, நடுக்கு தரித்தா போல ஆச்சரியமா ரெண்டு வரியில சொல்றேன் சுவாமி, நெடுமாலவன் மேவிய நீர்மலை. மேவுதல் அப்படின்னா பெருமாள் விரும்பி வந்து பரமனண்டா தங்கிடுறது. அப்படி நெடுமால் திருமால் சிவன் நாராயணன் வந்து நிரந்தரமாக தங்கிவிட்ட மலை, இந்த மலைக்கு மேல வந்துட்டான், நிக்கிறது என்ன, நிக்கிறேன் உட்கார்றேன் நடக்கிறேன் படுத்துக்கிறேன் எல்லாம் இந்த மலையில தான் பண்ணுவேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் இனிமேல் அப்படின்னு நிரந்தர வாசஸ்தானமாக இதை தன்னுடைய பரமனண்ட ரெசிடென்ஸ் ஆகின்றான் பெருமாள். அப்படின்னு நெடுமாலவன் மேவிய நீர்மலை அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா இந்த மலையை கொண்டாடுறார். ஆழ்வார் நாயகியாகவும் இந்த மலையை அனுபவிக்கிறார், நாயகியினுடைய தாயாகவும் தோழியாகவும் கூட இந்த மலையை பத்தி எல்லாம் பாடுறார். அலங்கெழு தடக்கை ஆயன்வாய் ஆம்பல்க்கு அழியுமால் எண்ணுள்ளமென்னும் புலங்கெழு பொருநீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலைக்கெண்ணும் குளங்கெழு கொல்லி கோமலவல்லி கொடியடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு எண்ணிணைந்திருந்தா இடவந்த எந்திவிடானே. இந்த பரக்கால நாயகியினுடைய தாயார் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திவதேசங்கள் பேரையே சொல்லிட்டு அங்க போவனா இங்க போவனா அவனை பாப்பனா இவனை பாப்பனான்னு உன்னைய நினைச்சிருக்காயோ, இவளை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இவளை என்னதான் பண்ண போற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தாயாருடைய பாசுரம். அதுல சொல்றச்ச போதுமோ நீர்மலைக்கு என்னும் நான் வேணா திருநீர்மலைக்கு போட்டோமா, அங்க பெருமாள் போய் சேவிக்கட்டுமா, அங்க பெருமாள் என்ன கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு திருநீர்மலையையும் சொல்றாள் தாயார். அது ஒரு பாசுரம். ஓடா அறியாய் இரணியனை ஓனிடந்த சேடார் பொழில் சூழ் திருநீர்மலையானை அப்படின்ட்டு இரண்ய சம்ஹாரம் பண்ணின நிருசிம்மன் திருநீர்மலை மேல இருக்கக்கூடிய சாந்த நிருசிம்மனை தனிப்பாட்டாலேயே மங்களாசனம் பண்றாரு. திரும்ப மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாளிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்குள் நினைக்க மாட்டேன். மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளுமொன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னுட்டு திருநாகையிலே சௌந்தர்யராஜ பெருமாள மங்களாசனம் பண்ற போது கூட இந்த திருநீர்மலை பெருமாள மனசுல நினைச்சுக்கிறார் ஆழ்வர். இப்படி பரகால நாயகியினுடைய மனசை விட்டு அகலாத பெருமாளா இந்த நீர்மலை நீர்வண்ணன் சேவை சாதிக்கிறான். ஒரு பெருமாளே இந்த நாயக்கிய ஒரு பாடா படுத்திடுவா, நாலு பெருமாளாச்சு, இவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச அவன் ஞாபகத்துக்கு வர, அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச இன்னொருத்தன் ஞாபகத்துக்கு வர, நாலஞ்சு பெருமாள் அப்படி இந்த நாயக்கியை போட்டு ஒரு பாடு படுத்துறா. அப்பா நீர்மலைக்கு போயே தீரணும். அஞ்சு பெருமாள் இருக்கா, ஒருத்தன் இல்லாட்ட ஒருத்தனாவது என்ன கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிப்பான்னு இந்த நீர்மலை மேலேயே நாயக்கியனுடைய மனசு போறது. நீர்மலையார்குள் நினைக்க மாட்டேன். நாகப்பட்டினத்துக்கு போய் திருநீர்மலை பெருமாளை தான் நினைச்சுக்கிறான் நாயகி. அப்படி ஆச்சரியமான பெருமாள். அவ்வளவு சொல்லி என்ன, இவ்வளவு சொல்லி என்ன, ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளால், இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய என்னுடைய பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டேன்றா. வேற என்ன பண்றா மாமி, எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், அந்த பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கிற ஸ்ரீரங்கம் எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் அந்த பெருமாளை சேர்த்து கட்டிக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன், சொன்னா இந்த க்ஷணமேன்னு தனியா விட்டுட்டு போடுவேன், சின்ன பொண்ணு உன்னை அந்த மாதிரி அனுப்ப மாட்டேன்னு விட்டா தாயார். சரி நீ சொல்லல என்ன என்ன, அந்த பெருமாளே திருநீர்மலையில படுத்துட்டு இருக்க, அங்க போறேன், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் ஆழ்வாரே காட்டி கொடுத்துட்டார். ஸ்ரீரங்கம் போக முடியலையா, திருநீர்மலைக்கு வந்து சேவிங்க போறோம். இது வன்றோ நிறையழிந்த அருணிற்குமாரே, மனசுல ரங்கநாதன் வந்து பூந்துட்டான், ஸ்ரீரங்கத்துல போய் அனுபவிக்கணும், முடியலையா திருநீர்மலைக்கானும் போய் அனுபவிச்சுடணும். அம்மா நீ என்ன ரங்கநாதன் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொன்னியானா, நான் போகாம இருந்துருவேன்னு மட்டும் நினைக்காத, எங்க சுத்தினாலும் ரங்கநாதன் தான். சொன்னபடி இந்த பரகால நாயகிக்காகவோ என்னவோ தெரியல, மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் தான், திருநீர்மலையில ரங்கநாதன், திருவல்லிக்கேணியில ரங்கநாதன், திருவிடந்தையில ஒரு ரங்கநாதன், எங்க பார்த்தாலும் ரங்கநாதன். இந்த பரகால நாயகிக்கு அம்மா வழி சொல்லலைன்னா கூட அங்கங்க உனக்கு பக்கத்துல உன் சௌகரியத்துக்காக நான் ரங்கநாதனா படுத்துட்டு இருக்கேன், எங்கேயான வந்துரும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பெருமாள் இந்த நாயகிக்காக வந்து சேவை சாதிக்கிறான். தாரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை நீர்மலை அப்படின்னு மடலிலே கூட நீர்மலையானது மங்களாதாசனம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில சரணாகதி பண்றேன். திருநீர்மலை பெருமாளுடைய அனுகிரகத்தை தவிர திருநீர்மலை பெருமாளை விட்டா வேற கதி இல்லை எனக்கு. கதியேல் இல்லை நின்னருளல் அதெனக்கு, நிதியே திருநீர்மலை நித்திலத்தொத்தே, பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே, உன்னை கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே. திருநீர்மலையிலே இருக்கக்கூடிய பெருமாளே, முத்து போல இருக்கக்கூடிய, முத்து மாலை போல இருக்கக்கூடிய அழகனே, ஊர் ஊரா வந்து பாகவதர்களாலே சேவிக்கக்கூடிய திவதேசத்தை எம்பெருமானே, உன் தொண்டர்களான எங்களுக்கெல்லாம் கதியாக இருக்கக்கூடியவனே, சரணாகத வத்சலனே, உன்னுடைய அனுகிரகத்தை உன்னுடைய தயையை உன்னுடைய கருணையை விட்டா எங்களுக்கெல்லாம் வேற கதி இல்லடாப்பா. அப்படி எல்லா பக்தர்களுக்கும் கதியா இருக்கக்கூடிய திருநீர்மலை பெருமாளே, உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேனே. திருநீர்மலை பெருமாள் தான் நமக்கெல்லாம் கதி, திருநீர்மலை தான் நமக்கெல்லாம் கதின்னு தெரிஞ்சுட்டேன். உன் காலை பிடிச்சுட்டேன், உன் மலைக்கு வந்துட்டேன், உன் ஊருக்கு வந்துட்டேன், நான் வந்து உன் காலை பிடிச்சிருந்த அந்த க்ஷணமே என் தலையில மோட்சம்னு எழுதி அழுத்து. கண்டு கொண்டு விந்தொழிந்தேனே, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகத்தி பண்ணி மோட்சத்துக்கு போனேன்னு சொன்ன நம்மாழ்வாரை போலே, உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்து ஒழிந்தேனேன்னுட்டு மோட்சத்துக்கு போனேன்னு சொல்லிட்டார் திருமங்கை ஆழ்வார் இங்கே. அப்படி ஆச்சரியமா ஆழ்வாராலே அனுபவிக்கப்பட்ட பெருமாள் பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல். இறங்கும் உயிரனைத்தும் இன்னருளால் காப்பான், அரங்கன் ஒருவனுமே ஆதல் கரங்களால் போர்மலைவான் வந்த புகழ்வாணன் காட்டினான் நீர்மலை வாழ் எந்தை எதிர் நின்று. இங்க விஷயம் என்னன்னா, இந்த திருநீர் மலை ரங்கநாதனை கண்ணனாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அனுபவிக்கிறார். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணினவன் தான் இந்த ரங்கநாதன், இந்த ரங்கநாதன் தான் அந்த கண்ணன் அப்படின்னு இவருடைய அனுபவம். விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாணாசுரன் ஒரு பெரிய மகாவீரனான அசுரன், சிவனோடு கூட எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் உடையவன். அவனுடைய பெண் உஷை அவளை கண்ணனுடைய பேரனான அனிருத்தன் காதலித்தான். அவனை வலுக்கட்டாயமா தூக்கி வச்சுன்னு போய் சிற வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உஷையானவள் கடத்திட்டு போயிட்டா. உஷையோட சண்டை போட முடியாது புண்ணோவோ, அதனால அவள் தகப்பனான பாணாசுரனோட சண்டை போட்டு தன்னுடைய பேரனான அனிருத்தனை மீட்டு வரணும்னு கண்ணன் யுத்தத்துக்கு போறான். பாணாசுரன் பரம சிவபக்தன், நிறைய வரமெல்லாம் வாங்கினவன், தபஸ் பண்ணினவன், உடம்புல நிறைய வீரதீர பராக்கிரமமான ஒரு பெரிய வீரனவன். நிறைய சண்டைகளை பார்த்திருக்கான். இந்திரன் எல்லாம் அவன் பேரை கேட்டாவே பதறி ஓடுவான். அப்பேற்பட்டவன் சிவனையும் துணை கழிச்சுண்டு நிறைய ராட்சசால நிறைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு கண்ணனோட சேர்ந்து நீயா நானா பார்த்துடலான்னு மோத ஆரம்பிச்சுட்டான். பெருமாளுடைய வீரதீர பராக்கிரமத்தை பார்த்த உடனே சிவன் அவனுடைய படைகள் இவெல்லாம் பயந்து ஒதுங்கி பின்வாங்கிட்டா. இப்ப நீயா நானா பார்த்துடலான்னு ஒன்னான் ஒன்னு சண்டை நடக்கிறது. பெருமாள் பார்த்துட்டே வந்தார், இவன் அடங்குற மாதிரி தெரியல, ரொம்ப ஆடினான். உடனே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தாலே இவனுடைய 1000 கைகளையும் ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சான். 996 கை போயிடுத்து, அடுத்து 4 கை தான் பாக்கி. அதை வெட்டுற சமயத்துல சிவன் என்ன பண்ணினா, அப்படியே கண்ணனுடைய காலை போய் புடிச்சுட்டான். என்னுடைய பரம பக்தன் இவன், இவனுக்காக நான் ஒன்னும் பண்ணல, அவனுக்கு சமானமா நான் தோல் கொடுக்கறேன்னு வந்தேன். உங்களுடைய வீரத்தீர பராக்கிரமத்தை பார்த்த உடனே தப்பு பண்ணிட்டேன்னு பயந்து ஒதுங்கிட்டேன். இருந்தாலும் பக்தனை காப்பாற்ற வேண்டியது தெய்வத்துடைய கடமை, எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுடுங்கோ, எனக்காக அவனுடைய 4 கையை காப்பாத்தி விட்டுடுங்கோ, அவன் கையை வெட்டாதுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க, சிவனுக்காக போனா போறதுன்னு பாணாசுரனுடைய 4 கைகளை வெட்டாம அவனை சம்ஹாரம் பண்ணாம போஷு போன்னு விட்டுட்டான் கண்ணன். அப்ப பாணாசுரன் தெரிஞ்சுட்டானான், இவனை நம்பி சண்டைக்கு இறங்கினா இவன் பயந்து போய் படைகளை அழிச்சுட்டு பின்வாங்கிட்டானே, இவனை போய் தெய்வம்னு சேவிச்சுட்டு இருந்தமே, தன்னை எதிர்த்து சண்டை போட வந்த எதிரியா இருந்தாலும் கூட எவனோ ஒருத்தன் மன்னிப்பு கேட்டு காலை பிடிச்சான்ற ஒரே காரணத்துக்காக இத்தனை கோபமாக இருந்தவன் கோபம் தனிய பெற்று இத்தனை நீர்மையோடே எளிமையோடே ஒரு நீர் பண்டம் போலே உருகி வந்து நம் மீது கருணை காட்டி 4 கையை வெட்டாம விட்டுட்டானே, இவனல்லவா தெய்வம், இந்த கண்ணன் அல்லவா காக்கும் தெய்வம், இவன் தானே எல்லோருக்கும் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய எளிமையான தெய்வம் அப்படின்னு உணர்ந்தானான். அந்த கண்ணன் வேறு யாரும் இல்லை, இந்த திருநீர்மலை வாழ் எந்தை தான் அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய அனுபவம். இப்படி நீர்வண்ணன் என்கிற பெருமாளுடைய நீர்மை குணத்தை இந்த வரலாறு தவிர வேற எதையும் சொல்லினாலும் கூட இன்னும் தெளிவா புரிய வைக்க முடியாது. ஆகையினாலே இந்த வரலாற்றை சொல்லி அந்த நீர்மைக்கு சொந்தக்காரனான கண்ணன் தான் இந்த நீர்மலை வாழ் எந்தை அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். விஷ்ணு ஸ்தலாதர்ச தியான ஸ்லோகம். ஸ்ரீமான் நீரதராதரேந்திர சிகரே திஷ்டன் புரஸ்தான் முகா தீரே ஸ்ரீமணி கர்ணிகாக்கிய சரசோ கச்சன் சபன் சர்வதா தேவா பங்கஜ வாசினி பிரியசகோ நீராத்ரி வைமானிகா தத்தேஷாதிப சக்கரவர்த்தி பரதோ தத்யாத் சுவித்யாம் சமே. ஸ்ரீமான் பிராட்டியோடு கூடிய எம்பெருமான், நீர தராதர இந்திர, தராதரம் அப்படின்னா மலை, தராதர இந்திரம் அப்படின்னா மலைகளுக்கெல்லாம் அரசனாக திகழக்கூடிய மலை. எது நீர தராதர இந்திர, நீர்மலைன்னு சொல்லக்கூடிய திருநீர்மலை. பெருமாள் பிராட்டியோடு கூட திருநீர்மலைன்னு சொல்லக்கூடிய சிகரத்தின் மேலே கிழக்கு பார்த்த முகத்தை, கிழக்கே திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு தீரே ஸ்ரீ மணிகர்ணிகாக்கிய சரசோ, மணிகர்ணிகா சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியனுடைய கரையிலே கச்சன் சபன் அமர்ந்து கொண்டு படுத்துக்கொண்டோன்னு பல கோலங்கள்ல சர்வதா எல்லா காலத்திலும் தேவகா பங்கஜவாசினி பிரிய சகோ. பெருமாள் பங்கஜவாசினின்னு சொல்லக்கூடிய அணிமாமலர் மங்கை தாயாருக்கு பிரிய சகாவாக அப்படின்னா காதல் கணவனாக, அணிமாமலர் மங்கையோடு அன்பு அளவின்னு சொன்னாரோ இல்லையா ஆழ்வார், அப்படி யார் அன்பு அளவுவா, பிரிய சக்கனும் பிரிய சக்கியும் அவா ரெண்டு பேரும் இங்க அணிமாமலர் மங்கன் ஆச்சியாராவும் நீராத்ரி பெருமாளாவும் அளவலாவின் இருக்கான். எங்கே நீராத்ரி வைமானிக்கா, நீராத்ரி விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய கீழே தத் தேசாதிபகா, அந்த தேசத்துக்கு அதிபன் அதாவது ராஜாவான சக்கரவர்த்தி, அதாவது தொண்டநாட்டுக்கு ராஜாவான தொண்டமான் சக்கரவர்த்திக்கு வரதோ வரம் தந்து அவனுக்கு சேவை சாதித்தவனாக தத்யா சுவித்யாஞ்சமே. வித்யை அப்படின்னா கல்வி, சுவித்யைனா நல்ல கல்வி. கல்வியில என்ன சுவாமி நல்ல கல்வி கெட்ட கல்வி? இந்த வாழ்க்கைக்கு மட்டும் தேவையானது கேவலம் லௌகிக கல்வி, அது வித்யை. மோட்சம் வரை பெற்றுத்தரக்கூடிய ஆத்ம வித்யை தான் நல்ல கல்வி. ஆகையினாலே சுவித்யை அதாவது பெருமாளை பத்தின ஞானம், பரமாத்ம ஞானம், பெருமாளை நமக்கு அறிவிக்கிற ஞானம் தான் வசந்தது, மற்றதெல்லாம் வீண் அப்படின்னு விட்டார் சுவாமி தேசிகன். சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் சுமையவை என்று அப்படின்னு தேசிய பிரபந்தர் சாதிக்கிறார். வேதாந்த கல்வியை தவிர மற்றதெல்லாம் சுமையான கல்வி, பேர்டன் அப்படின்றார் சுவாமி. ஏன்னா அவருக்கு பணம் பொருள் பதவி எல்லாம் தேவையில்லை, பெருமாள் தான் தேவை தேசிகனுக்கு. அதுபோல இந்த பெருமாள் விஷயமான ஞானத்தை சுவித்யை தத்யாத் கொடுக்கட்டும், சமே எனக்கு கொடுக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். திருநீர்மலை என்கிற திவதேசத்திலே நீர்வண்ண பெருமாள் என்கிற பெயரோடு அனிமாமலர் மங்கை தாயாருக்கு பிரிய சகாவாக நீராதிரி விமான நிழலிலே மணிகர்ணிகா தீர்த்தக்கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்தவனாக எழுந்தருளி இருக்கிற நீர்மலை அதிபதியான நீர்வண்ணன் எம்பெருமான் தன் விஷயமான மெய்ஞான கல்வின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறார். வேதாந்தத்தின் விழுப்பொருளா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தாயார் தான் வேதாந்த ஞானத்தை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. ஸ்ரீமான் நீரதராதரேந்திர சிகரே திஷ்டன் புரஸ்தான் முகா தீரே ஸ்ரீமணி கர்ணிகாக்கிய சரசோ கச்சன் சபன் சர்வதா தேவா பங்கஜ வாசினி பிரியசகோ நீராத்ரி வைமானிகா தத்தேசாதிப சக்கரவர்த்தி வரதோ தத்யாத் சுவித்யாம் சமே. கதியேல் இல்லை நின்னருளல்ல அதெனக்கு நிதியே திருநீர்மலை நித்திலத்தொத்தே பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ரங்கநாத பரபிரம்மனே நம. ஸ்ரீமதே அணிமாமலர் மங்காநாயிகா சமேத நீர்வண்ண பரபிரம்மனே நம. புதத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.